శారీరం కేవలం కర్మ కుర్వన్నాప్నోతి కిల్బిషం యదిచ్ఛా లాభ సంతుష్టో ద్వంద్వాతీతో నిమత్సరః సమసిద్ధావసిద్ధౌ చ కృత్వాపి న నిబధ్యతే గతసంగస్య ముక్తస్య జ్ఞానావస్థిత చేతసః యజ్ఞాయాచరతః కర్మ సమగ్రం ప్రదీయతే బ్రహ్మార్పణం బ్రహ్మహవిః బ్రహ్మాగ్నౌ బ్రహ్మణాహుతం బ్రహ్మైవ తేన గంతవ్యం బ్రహ్మకర్మ సమాధినా దైవమేవాపరే యజ్ఞం యోగినః పర్యుపాసతే బ్రహ్మాజ్ఞావపరే యజ్ఞం యజ్ఞే నైవోపజుహ్వతి శ్రోత్రాదీంద్రియాణ్యన్యే శ్రోత్రాదీని ఇంద్రియాణి అనున శ్రోత్రాదీనీంద్రియాణ్యన్యే సంయమాగ్నిషు జుహ్వతి శబ్దాదీన్ విషయాణ్యన్యే ఇంద్రియాగ్నిషు జుహ్వతి సర్వాణీంద్రియకర్మాణి సర్వాణీంద్రియకర్మాణి ప్రాణ కర్మాణి చాపరే ఆత్మ సంయమయోగాగ్నౌ యుత్పతి జ్ఞాన దీపితే పదహారు பெருமாள் பெரியவரா ஆச்சாரியர் பெரியவரான்னு ஒரு விவாதம் வைக்கலாம்னா யார் பெரியவா இல்லை. இப்போ ஹூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா நிறைய விஷயங்கள் தோன்றது. இப்போ பெருமாள் தான் பெரியவர், டவுட் இல்லை அதில். இருந்தாலும் இவர் மட்டும் சிருஷ்டியை பண்ணிட்டார், சிருஷ்டியை பண்ணிட்டு பார்த்தது யோக நித்திரைன்னு நாங்கள் படுத்துருக்கார். பாம்பு படிக்கல இல்லைப்பா, நான் தான் சாஸ்திரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன்னா சாஸ்திரத்தில் அவர் புரியாத பாஷையில் எழுதி வச்சிருக்கார், இல்லை பண்ணி வச்சிருக்கார். பாதி விஷயங்கள் புரியவே மாட்டேங்கிறது, இல்லை ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கு. பிரம்ம ஹவிவி, பிரம்மார்ப்பணம், எல்லாம் பிரம்ம பிரம்ம நடந்துட்டுருக்கு இப்போ. ஏன் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போனா, இப்போ ஆச்சாரியெல்லாம் இல்லாட்டி நமக்கு ஒரு அர்த்தம் முடிவு போட்டுருக்கு. அப்போ இவர் இவர் பண்ண சிருஷ்டியை இவருக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு இப்போ பாருங்க. அப்போ பெருமாள் இருக்காருன்னா நமக்கு காட்டுறதுக்கே காட்டுறது ஆச்சாரியம் தான். இப்போ இவர் தான் எல்லாத்தையும் படைச்சா கூட இவர் இருக்காருன்னு உங்க சொல்றதே ஆச்சாரியம் தான். அப்போ இவர் எதுக்காக போய் யோகா பண்ணிட்டு இருக்காரு இப்போ? அதாவது சிருஷ்டியை பண்ண நீங்கள் வந்து உட்காந்து எழுதி பார்க்க வேண்டியதுன்னு கேட்டால் அங்கே போய் பார்க்கணும்ல யோகா நிதியில் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு சாமர்த்தியம் வேணும். ஆனால் படுத்துட்டா யோகா பண்ண முடியாது. யோகா பண்ணனாலே உட்காந்து ரெண்டு நிமிஷம் தான் பண்ணணும். ஆனால் படுத்துட்டே யோகா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சு பார்த்தா ஆச்சாரிய பிரிச்சாலும்னா அவசாரம் பண்ணாச்சு நம்ம ஒன்றும் புரிய போகிறதே இல்லை. எத்தனை வாட்டி கீதை சொன்னாதானே, எத்தனை வாட்டி தான் வந்து அவசாரம் பண்ணாங்க. அதில் ரெண்டு விஷயம் மறைச்சிக்கணும் வாழ்க்கை. என்னென்னா பாஷ்யக்காரர் எல்லா ஆச்சாரியாலுமே முக்கியமாக பாஷ்யக்காரர் நம்ம பக்கத்துக்கு எல்லாரையும் கூட்டுன்னு வரணும். நம்ம பக்கத்துக்கு எல்லாரையும் எப்போ கூட முடியும்னா முதல்ல பக்கம்னு வந்துருக்கணும். அது இருந்து அது எல்லாருக்கும் முடிகிற மாதிரி இருந்தால் தான் எல்லாம் வரப்போகிறேன். முதல்ல வீடு இருந்தால் தான் எல்லோரும் வாங்கணும்னு சொல்ல முடியும். அப்போ முதல்ல சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். சம்பிரதாயத்தை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறமா போய் என்ன பண்ணாருன்னா முதல்ல வேதார்த்த சங்கிரகம் டெக்ஸ்ட் வந்துருக்கு, வேதார்த்த சங்கிரகா. அதுதான் அவர் பண்ண முதல் டெக்ஸ்ட்னு ஐதிஹ்யம். திருமலையில் வந்து திருப்பதியில், திருமலை திருப்பதியில் ஒரு ஸ்காலர் மீட் இல்லை ஒரு சதஸ்ல, இந்த சதஸ்ல தன்னுடைய நம்முடைய இந்த மதத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னு. அப்போ அதை கிரந்த ரூபமாக முதல்ல அதை பண்ணி விஞ்ஞானிச்சார்னு. அப்போ அது மாதிரி முதல்ல சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அப்புறம் பிரச்சாரம் பண்ணி, அப்போ ரெண்டு வேளை சித்தாந்தம் ஸ்தாபனம் பண்ணதே வெளியே வருது, அதை பண்ணிட்டு அப்புறம் பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் புரியாமல் சொல்ல போனோம். ஏன்னா இவன் மாட்டுக்கு இந்த மாதிரி இந்த லாங்குவேஜில் இருக்குது பாதி விஷயங்கள் குழப்பமாக இருக்குது, பாதி விஷயம் புரிய மாட்டேன்றது, புரியாத மாதிரி இருந்தாலும் வேறு அர்த்தமாக இருக்குது, அப்போ புரியாத மாதிரி சொன்னோம். ஆனால் இன்றைக்கி என்ன சேலஞ்சு பண்ணால், புரியாத மாதிரி சொல்கிறதுக்கு மனுஷா இல்லை, சொன்னாலும் ஜனங்களால் வர முடியல. அப்போ அவளுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ அந்த டைமில் போய் அப்பப்போ கொஞ்சம் சொல்லிட்டு வர மாதிரி இன்றைக்கி தேவையாக இருக்குது. இன்றைக்கி எப்போ அவளை போய் ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. இல்லை சொல்கிறவளுக்கு பார்த்து இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டுருக்கா, நீங்கள் பார்த்தாலும் நெட்டில் பார்த்தாலும் இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அவாவா வச்சுருக்கா எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. கேஜி அப்படின்வா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கேஜி, கேஜின்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட அத்தனை இதை கொடுக்குறது, அது மாதிரி கேஜி ஆக மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு தான் ஆகிய முடியல எடுத்துக்கிறதுக்கு அவளுக்கு நமக்கு தகுந்த வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு இது தோணுதுன்னா, இந்த எஸ்பெஷலி நாலாம் அத்தியாயம் படிக்கச்சு, கர்மாங்கிறார், அகர்மாங்கிறார், விகர்மாங்கிறார், திருப்பி இப்படியே ஒரே குழப்பமாகவே இருக்கு. அதுவும் நம்ம நிச்சய சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா அவள் வேற மாதிரி அர்த்தம் பண்ணிருக்கான். பொதுவாக லோகத்தில் பாருங்க, கர்ம இல்லை ஒரு ஒரு வஸ்து இருக்கு, அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆஃப் தட் சொன்னால் அது அதோட இல்லாமே நர்த்தம் ஆக்சுவலா. இப்போ ஆன்ற பதத்தை போன வச்சுக்கோ, ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஞானத்தினுடைய இன்மை, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ்னு அர்த்தம் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிற கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ சேர் இல்லை வச்சுருந்தோம், அப்போ நான் சொல்கிறேன் சேர் இங்கே இருக்கு, சேர் இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம் வச்சுருந்தோம், எதை வேணால் சொல்லலாம், இந்த புக்கும் சேர் இல்லை தான், நானும் சேர் இல்லை தான், நீங்களும் சேர் இல்லை தான் இல்லையா. வாட் இஸ் நாட் சேர்னு சொல்லணும் வச்சுருந்தோம், வாட் இஸ் நாட் சேர்னு சொல்லிச்சு, எதை வேணால் சொல்லலாம் கரெக்டா. ஆனால் கான்டெக்ட் பார்க்கணும். இப்போ இந்த ரூமில் ரெண்டே விஷயம் தான் இருக்கு, சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, எனக்கு சேர் வேண்டாம், இல்லை டீயா காஃபியா சொல்ல வச்சுருந்தோம், எனக்கு டீ வேண்டாம் ஒன்று சொன்னார்னா அப்புறம் காஃபி தான் அர்த்தம். அப்புறம் ஹார்லிக்ஸா அவர் பார்த்துச்சு, ஹார்லிக்ஸா போட்டுட்டேன் கேட்குற அவசியமே இல்லையே, இருக்க ரெண்டு தான் இருக்கு மெனுல போட்டிருக்கு, உனக்கு என்ன வேணும் கேட்குறா. அவர் ஒழுங்காக காஃபின்னு சொல்லலாம், ஆனால் சொல்லாம எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பர்டிகுலர் ஏன்னா அது பர்டிகுலர், எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்னா காஃபி தான் ஒன்று அர்த்தம். அப்போ அப்போ டீ இல்லாததை பார்த்தா காஃபி தானே, அப்படிலாம் பார்க்க வேண்டியது வேகனத்தை அர்த்தம் பண்ணுறதா இருந்தா. இப்போ கிம் கர்ம கிம் அகர்ம அப்படின்னா கர்மான்றது கர்மயோகம். அப்போ அகர்மனா என்னன்னு கேட்டால் நான் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே கான்டெக்ட் வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஆக்ஷன் இல்லாததையும் ஆக்ஷனையும் சொல்லலை, ஞானத்தையும் கர்மா பற்றி பேசிட்டு இருக்கார். அப்போ பார்க்கச்சு நமக்கு அப்போ கர்மா அல்லாதது எதுன்னு கேட்டால் இப்போ ஞானம் தானே இங்கே இல்லையா, கர்மா இல்லாதது ஞானம் தானே. இப்போ கர்மா இல்லாதது ஏன்னா அப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதாவது இப்போ நான் இன்ஆக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ அகர்மான்னு சொன்னால் இன்ஆக்ஷன் வச்சுக்கலாம். ஆனால் ஆரம்பமே என்ன, இங்கே மூணாவதுலேயே ஆரம்பம் என்ன, கிருஷ்ணா நிச்சயமான சொல்லு, ஞானமா கர்மாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அப்போ கேட்குச்சு கர்மாவை சொல்லிட்டு அகர்மான்னு சொன்னால் அது ஞானம் தான். இதுதான் பாஷ்யக்காரன் மதம். பக்ஷ்யமானசிய கர்மனக துர்ஞானத்தாம் ஆக, பக்ஷ்யமானக அப்படின்னா சொல்லப்பட சொல்ல ஆரம்பித்தது, பக்ஷ்யமானதுன்னு அதனுடைய கர்மனா எது கர்மா கர்ம சொல்லிட்டு துர் ஞானத்தான். சம்ஸ்கிருதத்தில் சுக்கரம் அப்படின்னு சொன்னால் ஈஸின்னு அர்த்தம், சுக்கரம்னா ஈஸி, துஷ்கரம்னா கஷ்டம்னு அர்த்தம், சுக்ருதம்னா மெரிட், துஷ்கிருதம்னா டிமெரிட் பாபம்னு அர்த்தம். அது மாதிரி துர்ஞானத்தான் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியாது. அதை சொல்கிறார் கிம் கர்ம கிம் அகர்மேபி கவய அப்படி அத்திர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். மோக்ஷத்தே அசுபாத் அந்த மாதிரி ஒரு இது போட்டா பிரிக்கக்கூடாது. நம்ம திருச்சியா சொல்றோம் மோக்ஷசே சுபாத், சுபத்திலேயே பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசுபாத் மோக்ஷசே எப்படி கிம் கிம் கர்ம கிம் அகர்ம, கர்மானா என்ன கர்மா இல்லாதது என்னன்றதுல கவையகாப்பி அத்திர மோகிதாக கவி கவின்னு சொன்னா கவிக்கு ஒரு டெஃபினேஷன் உண்டு, கிராந்த திரஷ்டான்னு. பொதுவாக கவித்துவம் வந்து லோகத்துல கிடைக்கிறது இல்லை, அது நல்ல கவியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கவிகள் வந்து கிராந்த திரஷ்டான்னு பேரு, கிராந்தன கடந்த நட்டம். இப்ப நமக்கு சூப்பர்ஃபிஷியல் அறிவிஷயம் தெரியுது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தாண்டி அவ பாக்குறான். நம்ம 2D பார்த்தா அவ 3D பாக்குறான். சில விஷயங்களை 3D பார்த்தா அவ என்ன பண்றா, டிஸ்கிரைப் பண்ற. நமக்கு எங்களா அது ஒன்றும் தெரியாது, நம்ம பார்த்தா ஒன்று தெரியலன்னா அவ பாக்குறா. ஆனா கிராந்த திரஷ்டான்னு பேரு, கிராந்த திரஷ்டாரா கவையா. அப்ப அந்த கவையானா ஒரு வந்து புத்திசாலிகள் அப்படின்னு அர்த்தம், ஞானிகள் அர்த்தம். அப்ப ஞானிகளுக்கும் மோகிதாக அப்படின்னா டெலிவிடட் குழம்பு போறாதுல, எதுல எது கர்ம எது ஞானம் ஏன் கிடைச்சிருந்தோம். ஞானத்தின் கர்மம் பிரிக்க முடியாம இருக்கு, சம்டைம்ஸ் ஆக்ஷன்ல ஞானம் இருக்கு, நாலேஜ் வந்து ஆக்ஷன். அப்ப வாட் காம்பனன்ட் ஆஃப் தட் நாலேஜ், வாட் காம்பனன்ட் ஆஃப் தட் ஆக்ஷன்லாம் கேட்டா வச்சிருந்தோம் சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் இல்லாமல் கர்மா கிடையாது, எந்த கர்மா பண்ணாலும் பேசிக்கா நாலேஜ் வேணுமா இல்லையா, நாலேஜ் இல்லாமல் ஆக்ஷன் கிடையாது. அப்ப வாட் எக்ஸ்டன்ட் ரிடியூஸ் ஞானம், அப்ப வாட் எக்ஸ்டன்ட் ரிடியூஸ் கர்மா, இதெல்லாம் பிரிச்சு பார்த்தாலும் ரொம்ப ஞானிகளுக்கே குழப்பமா இருக்கும். அப்ப தத்தே கர்ம பிரவக்ஷாமி. அதனால உனக்கு முதல்ல என்ன சொல்ல போறேன், ஆக்ஷனை சொல்றேன், கர்மாவை முதல்ல சொல்றேன். யஜ்ஞாத்வா, யஜ்ஞாத்வா எதை அறிந்து மோக்ஷே சுபாத், அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ, பாவத்திலிருந்து விடுபடுவாயோ, கர்மாலிருந்து விடுபடுவாயோன்னு சொல்ற இதுல சுவாரஸ்யம் பாருங்க, யஜ்ஞாத்வான்னு போட்டிருக்கு ஸ்லோகத்துல, எதை அறிந்துன்னு போட்டிருக்கு. இப்ப எதை அறிந்துனா அறிஞ்சிக்கிறதோ நிற்க முடியாது, அனுஷ்டானத்துல வரணும், அதான் சம்பிரதாயம், அதான் டிஃபரன்ஸ் அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும். அத்வைதி என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா அவள் நிர்பந்தம் ஞானான் மோக்ஷான்னு சொன்னா குரு வந்து தத்துவமதி அப்படின்னு சொன்னா வச்சுக்கிட்டோம், மோக்ஷம் ஏற்படுறது, ஞானம் ஏற்படுறது. அவ சொல்ற உதாரணம் பதில் வச்சுக்கோ, ரொம்ப அப்பீனிங்கா இருக்கும். ஏன்னா பத்து பேர் நம்ம தான் சேர்ந்து திருப்பதிக்கு போறாச்சு, அவ நதிக்கு சிறப்பு திருப்பதியா வச்சுக்கோ, திருப்பதி போறா, 10 பேர் கூட்டத்துல போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு போறா, எல்லாம் இங்க வந்துருந்தோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. வந்துட்டு 10 பேர் வந்துட்டோமா, ஒருத்தர் ஃபோன் பண்ற, ஃபோன் பண்ணா தன்னை விட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டு 9 பேர் தான் இருக்க. திருப்பி ஃபோன் பண்றது எல்லாரும் பண்றா, எல்லாரும் தன்னை விட்டுட்டு பண்ற 9 பேர் எல்லாருக்கும் துக்கம், யாரோ ஒருத்தர் வரல, யாரோ ஒருத்தர் காண போயிட்டா துக்கம். அப்போ ஒருத்தர் அந்த பக்கம் வராது, ஞானி வேற வந்தா என்னப்பா அவங்க எல்லாம் பத்துன்னு கேட்கறாரு. கேட்டா என்ன, நாங்க 10 பேரா வந்தோம், 9 பேர் தான் இருக்கோம். அப்படி யாரும் அவர் எண்ணி பாக்குற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். அப்ப சொல்றாரு, தசம ஸ்ரமதி, நீதான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறது. அப்போ டக்குனு ஞானம் ஏற்படுறது அவனுக்கு, எதுவுமே அதுக்கப்புறம் போய் தான் இங்கேயும் போயிட்டு ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு, சொன்ன உடனே உடனே ஏற்படுறது, ஓ நான் தான் அந்த 10வது ஆள், ஞானம் ஏற்படுறதா இல்லையா. ஒரு ரியலைசேஷன் இது மாதிரி தான் தத்துவமசின்னு வாக்கியத்தில் சொன்ன உடனேயே ஒரு ஜீவாத்மாவுக்கு தான் பிரம்மம் அப்படின்ற ரியலைசேஷன் ஏற்பட்டு, இது அத்வைத பட்சம். அதாவது இது மாதிரி லெக்சர்ஸ்லாம் கேட்டுச்சு, பூர்த்தியாக கேட்கணும், பாதி கேட்டுன்னு வச்சுக்கோ, இது எந்த பட்சம் தெரியாமல் போயிடும். அதனால இது அத்வைத பட்சம். அவனதுன்றப்போ தத்துவமசின்னு சொன்ன உடனேவே அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு அங்கே பிரசக்தி இருக்கணும், அதுவும் முக்கியம். இப்போ எல்லா விதையும் முளைக்கிறது இல்லையே, இல்லையா, இவ்வளோ விதை வேண்டாம், எல்லாம் முளைக்கிறது இல்லையே. எதுக்கு முளைக்கிற சக்தி இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஜலம் விட்டால் அது முளைக்கிறது. மிச்சம்லாம் எவ்வளோ ஜலம் விட்டாலும் முளைக்க போகிறது இல்லை. அது மாதிரி எந்த சிஷியனுக்கு அந்த ஞானம் ஏற்பட பிரசக்தி இருக்கோ அந்த சிஷியனிடத்தில் போயிட்டு குரு வந்து தத்துவமசின்னு சொன்ன உடனேவே அவனுக்கு பிரம்ம ஞானம் ஏற்பட்டுன்றது அவன் பிரம்மமா ஆறாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆறாம் சொன்னா அப்ப இது வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம் மேடம், எதுவுமே அவன் பிரம்மம் தான், தான் பிரம்மம், பிரம்மத்தை காட்டிலும் வேறு இல்லைன்ற உணர்கிறான்ல நம்ம கஷ்டப்பட்டு சொல்லணும். ஏன்னா அது அவ்வளோ நம்ம அதை ஒத்துக்கிறது இல்லை, ஞான மோட்சகான்றது ஒத்துக்கிறோம். ஆனா அது கசுதி, அந்த ஞானமானது அது ஒரு இதை எதிர்பார்க்கறது, ஒரு உபாயத்தை எதிர்பார்த்து அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால கர்மயோகமானது பண்ணியே தீரணுன்றது நம்மளுடைய பட்சம். கர்மயோகம் பண்ணி ஞான யோகத்தை பண்ணி பக்தி யோகம், அல்லது ஞான யோகத்தையே தன்னுள் அடக்கி கொண்ட கர்மயோகத்தை பண்ணி பக்தி யோகத்தை பண்ணி மோட்சம்ன்றது கீதா இது. பட் நம்ம இந்த காலத்துல நம்ம எல்லாம் பத்தி அவளுக்கு தெரியும், முன்னாடியே வரப்போறோம் தெரிஞ்சதுனால முதலே பிரபத்தியை சொல்லிட்டேன். இதெல்லாம் எல்லாம் பண்ண போறது இல்லை அப்படின்னாலும் பிரபத்தியான பிரபத்தின்ற மார்க்கத்தை வச்சுட்டேன். அதே பார்த்தேன்னு வச்சுக்கல, ரொம்ப இதுக்காக நான் முதல்ல சொன்னாலே ஆரம்பிச்சது வந்து நம்ம ரொம்ப கடவுப்பட்டிருக்கோம்ட்டு அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் ஞானம் தான் மோட்சம். அந்த ஞானத்தை யார் அடையலாம்னு சொன்னா த்ரைவர்ணிகாட் மூன்று வர்ணத்தை சேர்ந்த புருஷா மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும். அதுலேயும் அவ ஒழுங்கா சகாலத்துல உபநயனம் ஆகி வேதாத்தியனம் பண்ணி வேதாந்தத்தை வாசிச்சு குருவனிடத்துல போய் அந்த உபதேசத்தை வாங்கினா தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ அப்படி மோட்சத்துக்கு போறோன்னு கேட்டா அப்படி கைவிட்டு என்ற மாதிரி வைத்திகள் எடுத்துட்டாலும் பக்தி யோகம் தான் மோட்சத்துக்கு வழி. அவளுக்கு வைத்திகள்னா மாத சம்பிரதாயம் எடுத்துட்டாலும் புருஷாளுக்கு மட்டும்தான் டைரக்டா மோட்சத்துக்கு போற வழி. மிச்ச பேர்ல என்னன்னு நல்ல ஜென்மாவை அடைஞ்சு, அதாவது திருப்பி ஒரு புருஷாலா பிறந்து திருப்பி பக்தி யோகத்தை பண்ணி போறான்னு அவளுடைய கேட்டா இன்னொன்னு சொல்றாரு மத்ராச்சாரியர். ஒருத்தன் எவ்வளவு மருந்து சாப்பிட்றானோ அந்த அளவுக்கு தான் வியாதி போகுன்ற மாதிரி உபாயம் எந்த அளவுக்கு பண்ணானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு ஆனந்தம் மோட்சத்துல. 100% உபாயம் பண்ணானா 100% பிரம்மானந்தமே கிடைக்கும். இல்ல அவன் சக்திக்கு 10% தான் பண்ணிட்டான்னு சொன்னா அங்க போயும் எவ்வளவு பக்கம் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு அதை சாப்பிட முடியும், அவ்வளவுதான் உள்ள சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல பாத்திரம் மோட்சம்ன்றது எல்லாருக்கும் அருகதை இருக்கு, எல்லாருக்கும் அருகதை இருக்கு. என்ன எப்படி பண்ணாங்கட்ட பிரபத்தி. இப்ப பிரபத்தியோ பக்தியோ நம்ம என்ன சொல்றோம், பிரபத்தி பக்தி தான் மோட்சத்துக்கு உபாயம் சொல்றோம். ஆனா சாட்சாத் உபாயம் கிடையாது. ஏன்னா மோட்சத்தை கொடுக்க போறவர் யாருன்னு கேட்டா பெருமாள் தான். பெருமாளுடைய கிருபா தான் மோட்சத்துக்கு மோட்சத்தை கொடுக்க போறது, அவர் தான் கொடுக்க போறாரு. இப்போ ஒரே குழப்பமா இருக்கு, மோட்சத்தை அவர் கொடுக்குறாரா இல்ல பக்தி கொடுக்கறதா இல்ல பிரபத்தி கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா அந்த உபாயமே ரெண்டா இருக்கு. பிரபத்தி பண்ணி பிரபத்தினால பிரீத்தி அடைஞ்ச எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்குறான். ஏன்னா பெருமாள் தான் மோட்சத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டா பிரபத்தி பண்ணாதவாளுக்கு மோட்சம் பெருமாள் கொடுக்கணும். ஆர்குமெண்ட் புரியுது அவளுக்கு, பெருமாள் தான் மோட்சத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டா பிரபத்தி பண்ணாதவாளுக்கும் பிரபத்தி தான் மோட்சத்தை கொடுக்குறன்னு சொல்லிட்டா பிரபத்திக்கு அந்த சக்தி இருக்கான விசாரம் போறது. அதனால என்னதுன்னு கேட்டா பிரபத்தியை பண்ணி அந்த பிரணியாசத்தினால நம்ம மேல இருந்த கோபம் அந்த சீக்கிரமானது போன எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்குறான்னு நிர்வாகமணி காட்டுற பாருங்க. இதுதான் ஆச்சாரியர் வந்து நம்ம பெருமாள் வந்து சொல்லிட்டு போயிட்டார், சர்வ பெருமான பிரத்யேக மாமேகம் சரணம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லித்தரோ ஆச்சாரியால் தான். அதனால்தான் அவன் சோதிகமா பத்துட்டு இருக்காருங்க. சரி வளம் வேலையை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் சோதிகமா அந்த பாம்பையில பத்துட்டு இருக்காரு. இந்த கேள்வியை இந்த கேள்வியை வந்து என் ப்ரொஃபஸர்கிட்ட ஒருத்தர் கேட்டேன். இந்த மாதிரி சுவாமி பரணியாசம் பண்ணிட்டா நல்ல சாப்பிடலாம் சொல்றாளே, இது என்ன பண்றது தெரியலையேன்னு சொன்னார். கரெக்டா தப்பான்னு கேட்டேன். எங்க ப்ரொஃபஸர் சொன்னார் தப்பு அப்படின்னா யார் சொன்னா சந்தோஷம் இருக்கு. அப்பாடா பரணியாசம் பண்ண சாப்பிடலாம் போனாங்கன்னு நினைச்சிட்ட பரணியாசம் பண்ணி காட்டியும் வெள்ள சாப்பிடக்கூடாதுன்றது, வெள்ள சாப்பிடக்கூடாதுன்றது டிஃபால்ட்டா இந்த ஜென்மால பிறந்து இந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண போறோம்னா வெள்ள சாப்பிடக்கூடாதுதான். பரணியாசம் பண்ணாது சாப்பிடக்கூடாதுன்னா அப்படி அர்த்தமே இல்லை. ஆக்சுவலா பண்ணிட்டோ அதுல என்னன்னா கடைசியில பிராச்சித்தை பற்றி நம்ம பண்ணிக்க சொல்றோம். அதாவது சில நேரம் நம்ம ப்ராக்டிக்கலா திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த காலத்துல அதாவது இதுல இன்னொன்று இருக்கு, சிலதெல்லாம் சொன்னா நீங்க ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிடும், அதனால ரொம்பவும் சொல்ல முடியாது. பிரபத்தின்றது வந்து எதுக்கும் மாற்று மருந்து கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு பிரபத்தி பண்ணிடா போகணுன்றது கிடையாது. கண்டிப்பா எல்லா அனுஷ்டானமும் அவளுக்கு உண்டான கர்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருமாளுக்கு அவனுடைய சங்கல்பத்துக்கு அதிகமாக பண்ணிட்டு அவனை பிரீத்திக்காக பண்ணிட்டு மோட்சத்துக்காக பண்ணுற உபாயம் தான் பிரபத்தி. பிரபத்தின்னு சர்வபாஷித்தம் கிடையாது. பிரபத்தியை பண்ணிட்டா எதையுமே பண்ண வேண்டான்றது கண்டிப்பாக கிடையாது. மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் தான் எதையும் பண்ண வேண்டாம். ஏன்னா சரீரம் இருக்கிற வரைக்கும் ஏதோ காரியத்தை பண்ணிட்டுதான் இருக்கணும். அப்ப எந்த காரியத்தை பண்றதுன்னா சாஸ்திரம் சொன்ன காரியத்தை பண்ணணும். இதுதான் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத கதன் வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறதுனா ரொம்பவே மோசமாயி நம்ம எல்லாருக்குமே விருத்தின்னு கேட்டா ஒரு 4வது வருடம் விருத்தி தான் இன்னைக்கு இருக்கு. அதனால தடுக்க முடியாது. எல்லாரும் உத்தியோகத்துக்கு போறா, உத்தியோகம் போனா என்ன ஆச்சுல, வேலைக்கு போறதுல காத்தால போற, சாயங்காலம் வரா, வீக்கெண்ட் லீவு, இது யாரோட விருத்தி, இது 4வது வருடத்துல விருத்தி தான். என்ன ப்ளூ கலர் ஒயிட் கலர்னு பிரிச்சுக்கலாம் ஒழிய, அது மட்டும் கலர் ஜாப் தான். யாரோ பட்டையை கட்டி இழுத்துட்டு போறா போயிட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு இதெல்லாம் எவ்வளவு தூரம் அப்ளை ஆகுதுன்னு கேட்டா கரெக்டா பார்த்தோம்னா நம்ம தான் மட்டும் யோசிக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்ப அது யாரு முடிவு பண்றதுன்னா அவாவா ஆத்மாவா பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப அவாவாலும் கஷ்டமையும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. இப்ப உத்தியோகத்தை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா, இல்ல உத்தியோகம் உடம்பா சுவாமி 2 கோடி ரூபாய் வீடு வாங்கியிருக்கேன், யார் லோன் கட்டுறது, இல்ல 50 லட்சம் ரூபாய் கார் வாங்கியிருக்கேன், யார் லோன் கட்டுறதுன்னு சொன்னா சரி விட முடியாது இல்லையா. அப்ப உத்தியோகத்துக்கு போய்தான் ஆகணும். அப்ப எவ்வளவு முடிவுதான் பண்ண அவள் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு முனிக அன்னைக்கு ஸ்ராத்தம் வருதா, ஒரு பட்சத்துக்கு எதுவும் ஒத்துக்காத ஸ்ராத்த அன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் பண்ணிட்டு போறான். கல்யாணம் பண்ணாமல் இல்லை, 6 மணிக்கே வாத்தியார் சொல்லி 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போயணும்னு போற, அது மாதிரி பண்ண வேண்டாமே. அப்ப எந்தெந்த கர்மாவும் நம்ம இன்னைக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம ஒர்க் பண்ணிட்டு அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் சொல்யூஷன்ல கேட்டீங்கன்னா எப்போ இதெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் விட்டுட்டு செஞ்சதாக ஆரம்பிக்கலாம். தப்பு கிடையாது, இல்லை இல்லை இதெல்லாம் முடியாத காரியம், நம்ம மாட்டுக்கு ஓடுறத ஓடிட்டு போகணுன்னு அதுவும் தப்பு. அதான் அது அவமானம் தெரியணும், தெரியணும். அதை பிரம்மாசத்தில் நம்ம கேட்கணும். பிரம்மாசத்தில் நம்ம கேட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அது நம்மளை வர்றது மாதிரி நம்மளே அதை விட்டுருக்கோம். அது மாதிரி விட்டுட்டு நம்ம இருக்கிறதுக்கு பண்ணணும். நீ இன்னொரு கேள்வி சொன்ன யார் பண்ணிக்கலாம்னு ஒரு காலத்தில் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இருக்காளா, ஸ்ரத்தா இருக்கா, ஞானம் இருக்கா, மோட்சத்தில் முதல்ல ஆசை இருக்கா, விளையாட்டாக அன்னைக்கு கூட சொல்லி இருந்தோம் நம்ம. அதாவது ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணுறார், ஒருத்தருக்கு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஆசை ஆனால் முடியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இன்னொருத்தர் வெறுமை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் பக்கத்தில், ஒருத்தர் வந்து வந்தார் அங்கேருந்து ரொம்ப பரோபகாரி, இது ஒரு ரோடை கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீடு வீடு இழுத்துட்டு போய் அந்த பக்கம் விடுறார். பட் என்ன பண்ணுறாருனா அந்த வேடிக்கை பார்த்துட்டு முடிச்சு இழுத்துன்னு போயிட்டார். அவரும் அதுதான் நிற்கிறான்னு நினைச்சிட்டு அங்கே போனப்போ தான் சொன்னார், ஏன்பா நான் மாட்டுக்கு அங்கேருந்து என்னது இழுத்து வந்தேன் கேட்டான். அவன் இவ்வளவு இப்ப இவ்வளவு டிராபிக்ல திருப்பி குழந்தைங்க உடனே, அது மாதிரி ரோட கிராஸ் பண்ணது முதல்ல ஆசை இருக்கான எல்லாரும் இருக்கு போட முடியாது. அதனால மோட்சத்துல முதல்ல ஆசை இருக்கா, டிராக்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டுதான் சன்னியாசம் பண்ணிட்டு காலம் இருக்கு. இப்ப சில இதுல கிளியரா ஈட்டிருக்காரு, சில ஆண்டாண்டு அவனை ஈட்டிருக்க எப்படி தான் சொல்லிட்டு. பட் கிருப்பையானது ஜாஸ்தி ஆண்டே போடுது ஆச்சாரியா இருக்கு. ஆனா பாக்குறா இப்பெல்லாம் சொல்லணும்னா எவன் வரப்பறான் தெரியலையே, வந்தவனும் போயிட போறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் நம்ம பற்றி பண்ணி வச்சுடுறேன். வரியா, சரி பரவாயில்ல, என்ன இப்போ பிரபத்தியை பண்ண தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறேன், பிரபத்தியை பண்ண தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி என்ன பண்ணுறா, பண்ணை பண்ணிக்கிறேன். அப்போ 6 மாதம் குழந்தைய பண்ணுறா. பிரபத்திலையும் நிறைய சூக்ஷமான விஷயங்கள்லாம் இருக்குது, ஆபத்கால பிரபத்தி இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு அப்படி தான் ஆச்சு, தன்னுடைய குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தது, டாக்டர் வந்து சரியாக சொல்லலை. அப்போ என்ன பண்ண, ஐசிங்கரை கூப்பிட்டு ஒரு ஆபத்தில் பற்றிய பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு உபாய கடைசிக்கிற செஞ்சில இல்லை அந்த குழந்தைக்கு, அது பொழைச்சது வேற கதை பிரபத்தியுடைய பலத்தினால. பட் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் கூட பண்றது உண்டு. ஆமா, அந்த மாதிரிலாம் பண்றது உண்டு எல்லாமே. ஆமா, அதான் கடைசியில் நமக்கு நிச்சயமா இருக்க போறோம் தெரிஞ்சு பண்ணி வெயிட் பண்ணலாம். 8 இயர்ஸ் நல்லா போறோம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், கவலை இல்லை. சரி இதெல்லாம் இப்ப வேண்டாம் ஆதரவு பண்ணிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம். அதுல இன்னொரு கஷ்டம் இருக்கு, ஆச்சாரம் எடுக்கணும். இப்ப பாருங்க பட்டத்துக்கே வராம சச்சின் ஒருத்தர் சமாசனம் ரெடியா இருக்காரு, ஒருத்தர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சமாசனம் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காரு, ஆசிரமத்த சிஷியர் ஆண்டவன் பட்டத்துக்கு வரல. இந்த மாதிரிலாம் வேற வந்துடும், நம்ம ரெடியா இருப்போம். அப்ப பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் வேணுமே. அதனால அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன்ற மாதிரி எப்ப புத்தி நல்லா இருக்கோ, எப்ப ஆச்சாரியன் இருக்காரோ அப்ப போய் பண்ணின்றது பெட்டர். நமக்கு ஏதாவது சில குறைகள் இருக்கு தெரிஞ்சா அப்புறமா போய் ராசித்த பிரபத்தி பண்ணிட்டு பெட்டர். போய் இது மாதிரி விஷயங்கள் சொல்லி இருக்காரு ராசித்த பிரபத்தி பண்ணிட்டா அதுக்கும் எல்லாத்தையும் தள்ளி விடுறதுக்கு இருக்கான் பகவான். ராசித்தம் பண்ணலாம் ஒண்ணு தண்டனை கொடுக்க போறான், வந்தா இன்னும் 2-3 இயர்ஸ் நம்ம இருக்க விட்டுருவோம் வச்சுக்கோங்க. அதனால அந்த மாதிரி இருக்கு. அதனால பிரபத்தி பண்ணிக்கிறதுனால இது இது இல்லை, அப்படி பண்ணாமே அப்படிதான் அர்த்தம். இருந்தாலும் நம்ம சின்சியராக ட்ரை பண்ண வச்சுங்களேன், அதுக்கு பகவான் வழியை கொடுக்குறான். நம்ம தான் அந்த வழியை ஏற்றுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி வேணும். கண்டிப்பாக கொடுக்காம இல்லை, கொடுத்து தான் இருக்கான். நமக்கு தான் அந்த ஏற்றுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி வேணும். அவன்கிட்ட கேட்டால் அவனே அதை வழிபட்டு கொடுப்பான். அப்போ எது மோட்சத்தை கொடுக்குறதுன்னா பெருமாளுடைய கிருபா தான் மோட்சத்தை கொடுக்குறது. பக்தி பற்றின்றது வியாஜம், எதிர்பார்க்குறான் பெரிய எதையோ பண்ணான், பண்ணதுனால அதை வந்துட்டான், பண்ணதுனால இவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறது. இதெல்லாம் சமர்த்தனம் பண்ணுறது ஆச்சாரியர்கள். அவன் பெருமாள் இருக்காருன்னு சொல்கிறது, பெருமாள் இப்படிப்பட்டவன் சொல்லிக் கொடுக்குறது, அவன் மேலே எந்த தோஷமும் வராமல் பாதுகாத்துட்டே இருக்கார். அதனால் அவள் ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. சரி, முமுக்ஷனா அனுஷ்டேயம் கர்ம கிம்ஸ்வரூபம். மோக்ஷனா ஒரு மோட்சத்தை விரும்புறதுனால அனுஷ்டிக்கப்பட வேண்டிய கர்மமானது என்ன ஸ்வரூபம், எப்படிப்பட்டது, அகர்மச்சின் கர்மம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டா, இப்போ அப்ப சொல்ல போற, பலாபி சந்தி ரகிதம் பகவத் ஆராதன ரூபம் கர்ம. சரியா, பலாபி சந்தி ரகிதம் பகவத் ஆராதன ரூபம் கர்ம. ஏன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கு, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம ஒரு கர்மா பண்ண ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்களேன், மந்தோர்மி பிரபஞ்சத்துன்னு வச்சிருந்த இருக்கு, பிரயோஜன மனுஷிய மந்தோர்மி பிரபஞ்சது. எப்படிப்பட்ட முட்டாளா இருந்தா கூட ஒரு இதை கேட்பான், நான் ஏன் இதை பண்ணணும்னு கேள்வி கேட்பான். கண்டிப்பா காரணத்தை சொல்லாம யாரும் காரியம் பண்ண போறது இல்லை, அப்படி வச்சுக்கணும் இருக்கு. அப்போ பலன் இல்லாத காரியத்தை எப்படி பண்றது, எதுக்கு பண்றதுன்னு கேட்டா, அதுதான் உடனே சொல்றார், பகவத் ஆராதன ரூபம். பெருமானுக்கு ஆராதனமாக பண்ணணும் அந்த கர்மா. நமக்குதான் பிரயோஜனம் எதிர்பார்க்க கூடாது தவிர, பெருமாளுக்கு இதை வந்து ஆராதனமா பண்ணணும்ன்றதுக்காக ரெண்டுத்தையும் போட்டுட்டேன். ஏன்னா பலன் இல்லாமன்னு சொன்னா பண்ண முடியாது, டியூட்டியா அப்படின்னு சொல்லணும்னு அதான் கர்மம். அகர்ம ஈசி கர்த்துகு ஆத்மனக யாத்தார்த்த ஞானம் முச்சது. அப்ப அகர்மன என்ன, கர்த்துகுன கர்த்தாவினுடைய ஆத்மனக யாத்தார்த்த ஞானம், அந்த ஆத்ம ஞானம் இருக்கணும், ஆத்மஸ்வரூப ஞானம், அதுதான் அகர்ம. அதுதான் முதல்ல சொன்னோம், அகர்மன நான் ஆக்ஷன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கா. அதுக்காக பொதுவாக அந்த கீத புத்தகத்தை வாங்கி படிக்க கூடாது, யாரோ போட்டிருக்கா இவர் நாங்கள் மகாராஜ் போட்டிருக்காரு வாங்கி படிக்க வச்சிருக்கோம், அவன் மட்டும் வாட் இஸ் ஆக்ஷன் வாட் இஸ் நான் ஆக்ஷன் எழுதி போயிட்டே இருப்பார். நானாட்சி சொல் தரணும்னா நமக்கு சுவாபாவிகமா இருக்கு, அதை போய் பெருமாள் கீதை நானாட்சி அது மாதிரி இன்னும் தான் போயிட்டு இருக்கு. அவர் அதை பத்தி சொல்ல வரல. அகர்மன அப்படின்னா ஞானம். அது என்ன ஞானம், ஞானம்னா பொதுவாக சொல்ல முடியாது ஞானம், ஞானம்னு ஆத்ம ஞானம், அந்த கர்த்தாவினுடைய ஆத்மஸ்வரூப ஞானம், அதான் சொல்லிருக்காரு மாதிரி. அனுஷ்டேயம் கர்மா அது அந்தர்கதம் ஞானம் சின்ஸ்வரூபம், செய்ய வேண்டிய கர்மா அதுல உள்ளடங்கிய ஞானம், இது ரெண்டு ஸ்வரூபம். இது உபயத்திர கவைய வித்வாம்சா மோகிதாக, கவையான வித்வாம்சக ஸ்காலர்ஸ்லாம் கூட அதில் குழம்பிட்டு இருக்காளாம். யதார்த்தத்தையான ஜானந்தி, ஒண்ணுமே தெரியாதுன்னு இல்லை, ஆனா கரெக்டா திருச்சிப்பு சொல்ல முடியல அவளால. ஏவம் அந்தர்கத ஞானம் எத் கர்ம தத்தே பிரபட்சாம, இப்படி ஞானத்தை உள்ளடக்கிய அந்த கர்மா இருக்கு, அதை நான் சொல்கிறேன். எத் ஞாத்வா, முதலே சொன்னால் எது ஞாத்தனாலும் எதை அறிந்துன்னு சொல்லலை, பாஷிகர் சொல்றார் அனுஷ்டாய, எதை அனுசந்தானம் செய்து. நான் சில பேர் இருக்காலும் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றும் பண்ணுறேன் கேட்டால் பண்ணுறது கிடையாது, எப்படி எப்படி பண்ணுன்னு தெரியும் சொன்னாச்சுங்க, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அனுஷ்டாய அதை எதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி அசுபாத்து சம்சார பந்தாத்து, அசுபம்னா என்ன, சம்சார பந்தம் தான், வியாதி நோய் சொல்லணும்னா என்ன நோய், சம்சார நோய் தான் அந்த பிறப்பு தான். அதனால சம்சார பந்தாத்து மோட்சது. கர்த்தவிய கர்ம ஞானம் நீ அனுஷ்டான பலம், அந்த கர்த்தவிய கர்ம ஞானம் இருக்கு, அதுதான் அனுஷ்டானத்துக்கு உண்டான பலம்னு சொல்றாரு. குதஹாச துர்ஞானத்தா, ஏன் இது கூட கஷ்டம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன, சங்கத்தை சொல்லணும் இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்லோகமா மேல பேண்டிருந்து வச்சுக்கலாம், ரிப்பீட் பண்ணாமே இருக்கும் சில இதெல்லாம். அப்ப சங்கத்தை சொல்றதுக்காக ஏன் அதை கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சொல்றாரு. கர்மனோக்கு போத்தத்தியம் போத்தவியம் நிகர்மனா, அகர்மஸ்த போத்தத்தியம் கஹனா கர்மனோ கதி, கஹனான டீப், இந்த கர்மா இருக்கு அதனுடைய போக்கு இருக்கு, ரொம்ப ஆழமான ஒரு இது, அது வெள்ளம் இருக்கு மாதிரி. அதுல என்னென்ன இருக்கு, கர்மானுன்னு இருக்கு, நிகர்மானுன்னு இருக்கு, அகர்மானுன்னு இருக்கு. இதுதான் முதலே சார் இப்படிலாம் போட்டு குழப்பமா இருக்கு சாஸ்திரமே, இது படிச்சா என்ன புரிய மாட்டேங்குது. அப்ப நமக்கு இந்த இது ஓணும், பாஷ்யம் ஓணும், அந்த பாஷ்யத்தை புரிஞ்சுட்டு சொல்ற சக்திகள் நமக்கு ஓணும். அப்ப சொல்லுங்க, எஸ்மாத்து மோக்ஷ சாதன பூதே கர்மனக சுருப்பே போத்தவியம் அஸ்தி. மோக்ஷ சாதன பூதே கர்மனக, மோக்ஷத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய கர்மம், மோட்சத்தை அடைவிக்கக்கூடிய ஒரு உபாயமா இருக்கக்கூடிய கர்மனகா ஸ்வரூபே போதத்தி மஸ்தி, அதனுடைய சுரூபத்தை சொல்ல வேண்டியிருக்கு. விகர்மணிச்ச, இப்ப விகர்மனா என்ன அப்படின்னு கேட்டா சில பேர் வியாக்கியானம் பண்றா ராங் ஆக்ஷன் அப்படின்னு. ராங் ஆக்ஷன் கிடையாது, அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நித்திய நைமித்திக காமிய கர்ம ரூபேன தத்தாதன திரவியார்ஜனாத்யாக்காரேனச்ச விவிததாம் ஆபன்னம் கர்ம விகர்ம, பலவாறாக பிரிந்திருக்கக்கூடிய கர்மா. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கர்மா பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அது நம்ம எல்லாம் பொத்துண்டானோம். இன்னொன்னு இதெல்லாம் ஒரு தடவை கேட்கறதுனால நம்ம புரிய போறது இல்லை, நிறைய வாட்டி கேட்கணும். பௌதாசிரத்திலிருந்து வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாலாம் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கர்மா தான், சிம்பிள் கர்மாவே கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கர்மா. இப்போ காம்ப்ளெக்ஸ் கர்மான்னு வச்சுருக்கோம், அதுலேயே நிறைய மினிமம் வேரிய ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு ராக்கெட் விடுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ ராக்கெட் விடுறதுலேருந்து ஒரு ஒரு கர்மா அவர் பார்த்துக்கே நமக்கு சென்னிங் ராக்கெட் ஸ்பேஸ்ன்றது நம்மளை பார்த்துக்கு ஒரே ஆக்டிவிட்டி தான். பட் அதுக்குள்ளே இருக்கு எவ்வளோ டிவிஷன் இருக்குது, எவ்வளோ சின்ன சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு பாருங்கள். இப்போ இப்போ எல்லா நிறைய காரியங்கள் இருக்கு, ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு ஒரு பலன் இருக்கலாம். இப்ப நம்ம எல்லா காரியங்களுக்கும் ஒரே பலன், என்ன பலன், இந்த ராக்கெட்டை மேல அனுப்புறது அப்படின்ட்டு தெரிஞ்சின்றவனுக்கு சிக்கல் இல்லை. ஆனா அப்படி இருக்க முடியறது இல்லை, ஏன்னா அந்தந்த கர்மால மூழ்கி போனவனுக்கு அதோட பலனே பெரிதா இருக்கு. அப்ப இது வந்து ரொம்ப லௌகிகமான எக்ஸாம்பிள். வைதிகமா இருந்தோம்னா நித்திய நைமித்திக காமிய ஏகப்பட்ட கர்மா இருக்கு, டெய்லி பண்ண வேண்டியது, ஒரு நிமித்தத்தை பொறுத்து பண்ண வேண்டியது, இல்ல காமிய கர்மா இருக்கு, இப்படி இவ்வளோ பிரான்ச் லவுடா இருக்கு இல்லையா, அதுதான் விகர்மம். இப்படி விவிததாம் ஆபன்னம் கர்மம். அது மட்டும் இல்ல, தன் சாதன திரவியார்ஜனா வியாக்காரேன, அதுக்கு துணையா கூட திரவியம் போனோம். திரவியம் எல்லாம் ஒண்ணு நடக்காது. இப்ப இந்த காலத்துல எந்த காலத்துலயும் அப்படிதான், திரவியம் தான் பைசா இது போகணும், மெட்டீரியல் போகணும் இல்லையா, அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கர்மாலாம் இருக்கணும். அவ்வளவு இருக்கு இப்ப அதெல்லாம் என்ன சொன்னார், விகர்மா. அப்ப விகர்மா பத்தி இருந்துக்கோ, அகர்மணி ஞானேன்னு போட்டுள்ளார். அகர்மணினா என்ன, ஞானம். ஞானத்துல போதத்தியம் அஸ்தி, அதுலயும் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஜகனா துர்விஞ்ஞான முமுக்ஷோகோ கர்மணோபதி, அதனால இவ்வளவு கம்பல்சா இருக்கிறதுனால இது தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் சொன்னார். விகர்மணிச்ச போதத்தியம்ல நித்திய நைமித்திக காமிய திரவியார்ஜனாதும் கர்மணி பல பேதகிருதம் வைவித்தியம் பரிச்சரிய, அதான் நித்திய கர்மாவுக்கு ஒரு பலன் இருக்கு, நைமித்திகமா பலன் இருக்கு, இப்படி அதுக்கு ஒரு இன்டர்ம் ரிசல்ட் இருக்கு. அப்படி இவ்வளோ ரிசல்ட்டா அப்படின்னு கேட்டா வச்சுக்கோம், அந்த மாதிரி அவ்வளோ வைவித்தியம் இதுதான் கிடையாது. எல்லாத்துக்கும் மோட்சத்துக்கு சாதனமா அந்தர்பூதமா பண்ணுச்சு. இப்போ எப்ப அதுக்கு விவிதா வரும் கேட்டு வச்சுக்கோ, மோட்சத்துக்காக பண்ணாட்டி கண்டிப்பா அவைகளுக்கெல்லாம் டிஃபரெண்ட் ரிசல்ட் தான். இப்ப டிபார்ட்மெண்ட்டா இப்ப பாருங்க, ஒரே கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு சரியா. இப்ப ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அப்ப அவாதப்பட்டிருக்கு அதை ரிசல்ட். பட் இருந்தா கூட அந்த ரிசல்ட் வந்து ஓவரால் பிக்சர்ல பார்த்தாட்டி ஒன்றும் யூஸ் இல்லை. பட் நீங்க சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸிங் வச்சிருக்கான், அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணான்னா மினிமல் ஆபரேஷன் தான் அவன் வச்சுருப்பான், இது எல்லாம் அவுட் சோர்ஸ். இப்போ இந்த அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு கம்பெனிக்கும் அவளுடைய இதுதான் அவளப்பதற்கு கோல். அவனுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது நீங்க இமேஜின் பண்ணால் முடியும். அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஆத்துல அஞ்சு பேர் காய்ச்சிருக்கோம், அஞ்சு பேருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்தாதான் அவளுக்கு ஒரு கோலா இருக்கு. நான் தனி நீ தனி இருந்தா வச்சுருக்கோம், அப்போ கோல்ஸ் கிடையாது. அப்போ கண்டிப்பா ஒரு கர்மான்றதுன்னு வச்சுருந்தோம், ஒரு யூனிட் இருக்குன்னா யூனிட்டுக்கு ஒரு கர்மா ஒரு பலன் சொல்லச்சு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் அங்கே மேட்ச் ஆகும். பட் எல்லாம் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ண போகிறதா இருந்தா மோட்சத்துக்காக பண்ணலன்னு சொன்னா அப்போ கண்டிப்பா நித்திய கர்மாவுக்கு ஒரு பலன் தான், நைமித்திக கர்மாவுக்கு ஒரு பலன் தான், காமிய கர்மாவுக்கு ஒரு பலன் தான். அப்போ இந்த பலன்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு திருப்பி ஒரு பிறந்தா ஆகணும், திருப்பி பிறக்காம வச்சுருந்தோம் ஒரு ஒரு கர்மா பழிக்கிறது, ஏதாவது நித்திய கர்மா பண்ண பலன் நீங்கள் பழிக்கலாம், இல்லை நைமித்திக கர்மா பண்ணது பழிக்கலாம். இப்படி இதுக்காக ஜென்மம் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் மோட்சத்துக்காக தான் இவன் இருக்கான். அப்ப எல்லா கர்மாவையும் என்ன பண்றான், மோட்சத்துக்காக ஒரே பலனுக்காக பண்ணச்சு. அப்ப எந்த அது உள்ளடக்கிய எல்லா கர்மாவையும் எது பலன் கேட்டா மோட்சம் தான் பலன். அப்படி புரிஞ்சுக்க தெரியாதவனுக்கு அது கஷ்டமா இருக்கு. இல்லையே சாஸ்திரம் சொல்லியிருக்கு நைமித்திக கர்மா எதனா பலன் சொல்லியிருக்கு, இல்ல இந்த காமிய கர்மா சொர்க்கம்னா சொல்லியிருக்குன்னா இவன் என்ன பண்ண போறான், கர்ம பல தியாகம் பண்ண போறான். முதல்ல எல்லாத்தையும் முதல்ல பேசி புரிஞ்சுட்டு கர்த்தத்தையும் தியாகம் பண்ணணும், நான் தான் கர்த்தாண்டா என்ன இருக்கக்கூடாது, பலத்தையும் தியாகம் பண்ணணும், இந்த கர்மா என்னோடதுன்றது விட்டுருந்தார். ரொம்ப கஷ்டம் தான், அது இவ்வளவு இதையும் விட்டு பண்ணணுமா அப்படியா தான் கேள்வி வரும். ஆனா மோட்சம் அடையணுமா இல்லையா அதுக்காக பணம் சொல்லிருக்கேன். அதனால சொல்லணும்னா விகித கர்மா இந்த எப்ப வரும் கேட்டா மோட்சன்ற ஒரே பலனை குறிச்சு பண்ணச்சு. இதைகள்லாம் ஸ்வரூபத்தக வேறையா இருக்கு. ஏன்னா ஒரு விதமா ஒரு வேற வேற மாதிரி சந்தியாவதன கர்மானா அதுக்கு வேற சொரூபம், தர்ப்பணம் பண்ணணும் அது வேற சொரூபம், அதுக்கு பலன்களும் வேற. ஆனா மோட்சம்ன்ற பண்ணச்சு அவைகள்லாம் அதுக்கு அந்தர்பூதமா பண்ணதுனால எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். மோக்ஷீக்க பலத்தையா மோட்சம் தான் அதுக்கு பலன். ஏக சாஸ்திரத்த அனுசந்தானம், அதனால அவைகளை ஒரே சாஸ்திரமா அனுசந்தானம் பண்ணணும். ததே தத்து விவசாயாத்மகா புத்தி ரேகா இத்தியத்திரையே உக்தம் இதுனா இக பிரபஞ்சத்தே. இல்ல முன்னே சொல்லிட்டார் விவசாயாத்மகா புத்தியில இதுதான் சொன்ன. நம்ம அந்த ரீகலெக்ட் பண்ணோம்னா இந்த இதுல நிச்சிதமா இருக்கவனுக்கு புத்தியானது ஒரே இதுல போயிட்டு இருக்கு, எல்லாமே அதுக்குதான் அப்படின்ட்டு. அந்த நிச்சயமா புத்தி இல்லாதப்ப நம்ம என்ன ஆறுது, கன்ஃபியூஷன் ஆறுது. இந்த இதுக்கு இது எதுக்கு கன்ஃபியூஷன் ஆறுன்னு சொல்லி சொல்றேன். இப்ப கர்மா கர்மனோகோ போத்தவியமாக கர்ம அகர்மனோகோ, கர்மா அகர்மா எதுன்னு சொல்றதுக்காக சொல்றார். கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து. கர்மண்ய கர்ம அப்படின்னா கர்மணி அகர்ம, கர்மணி அப்படின்னா கர்மாவில், அகர்மன ஞானம். இப்ப இன்னும் டிஃபிகல்ட்டி வரும். யாரெல்லாம் வந்து இன்ஆக்ஷன் அர்த்தம் பண்றாலோ அகர்மாவுக்கு, ஆக்ஷன்ல இன்ஆக்ஷனை பார்க்கணும்னா அப்ப இன்ஆக்ஷன் ஆக்ஷன் பார்க்கணும் ரொம்ப குழப்பமா இருக்கும். இதுக்கு இன்னும் பெரிய விசாரணமா இருக்கு தேசிய நம்ம அதெல்லாம் சொல்ல போறது இல்ல. அவர் கேட்கிறாரு இப்போ ஞானம் வேற கர்மா வேறன்னு சொன்னா எப்படி ஒண்ணுதுல, ரெண்டு விஷயங்கள் சிமிலரா இருந்தாலும் அதை பார்க்க முடியும், ரெண்டு விஷயங்கள் வேற வேறன்னு சொன்னா வச்சுக்கோ ஒன்று ஒன்று பார்க்கவே முடியாது இல்லையா. இப்ப கர்மயோகம் வேற ஞான யோகம் வேற தானே, அப்ப எப்படி கர்மயோகத்துல ஞான யோகத்தை பார்க்க கேள்வி கேட்கிறாரு. அவரே கேட்டுக்கிறாரு கர்மயோகமும் ஞான யோகமும் ஒன்னா இருந்து வச்சுருந்தோம், ரெண்டாவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டும் வேறன்னு சொல்லிட்டோம்னா அப்ப ஒண்ணுத்துல ஒண்ணு பார்க்க முடியாது கரெக்டா. இப்படிதான் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. இதுலயே இருக்கு அப்படின்னா அகர்மா நான் ஆக்ஷன் இன்ஆக்ஷன் எடுத்துட்டா ஆக்ஷன்ல இன்ஆக்ஷன் பாக்குறா, இன்ஆக்ஷன்ல ஆக்ஷன் பாக்கலாம், இன்ஆக்ஷன் இது என்ன ஆக்ஷன்ல பாக்கலாம், ஆனா ஆக்ஷன்ல இன்ஆக்ஷன் பார்க்க முடியாது. அதனால ஏற்பட்ட குழப்பம் போகுது. அப்ப கர்மணி அகர்ம எக பஷ்யர் எவன் பார்க்கின்றானோ, அதே மாதிரி அகர்மணிச்ச கர்ம எக பஷ்யர் கர்மா அல்லாததில் அதாவது ஞானத்தில் கர்மா இவன் பார்க்கிறானோ ச புத்திமான் மனுஷேஷு அவன் தான் மனுஷன்லேயே புத்திமான் இருந்துட்டான். ச யுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து அவன் தான் என்ன பண்றான் எல்லா காரியத்தையும் செய்தவனாக ஆகின்றான் சொல்றான். அகர்ம சப்தேன அத்த கர்மேதரது பிரஸ்துதம் ஆத்ம ஞானம் உச்சதே. திருப்பியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றார் அகர்மன்ற வேர்ட்னால கர்மேதரது அப்படின்னா கர்மத்தை காட்டில வேற இருக்கக்கூடிய பிரஸ்துதம் தொடங்கப்பட்ட ஆத்ம ஞானத்தை ஆத்ம ஞானம் சொல்லப்படுகிறது. கர்மணி கிரியமானே ஏவ ஆத்ம ஞானம் ஏ பஷ்யேத் அகர்மணிச்சு ஆத்ம ஞானே வர்த்தமான ஏவ ஏ கர்ம பஷ்யேத். அதான் கர்மாவில் ஞானத்தை பார்க்கணும், ஞானத்துல கர்மாவை பார்க்கணும்னு சாதிக்கிறார். கிம் உக்தம் பவதி என்ன சொல்ல வர்றாரு இப்ப நிறைய கேட்டுக்கிறார். கிம் உக்தம் பவதி இப்ப இதை யோசிச்சு பார்க்கணும் வச்சுருந்தோம். ஆக்ஷன்ல வந்து எப்படி நாலேஜை பாக்குறதுன்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் தோன்றது என்னன்னா எல்லாமே இந்த கிச்சனுக்குள்ளதான் எக்ஸாம்பிள் சொல்லுறோம். ஏன்னா ரொம்ப அப்பீலிங்கான எனமும் பிடிச்ச ஏரியா கிச்சன், நிறைய விஷயம் அப்பீலிங்கா டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். அதாவது அதிகம் நீங்களா தப்பா இருக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் இல்லை இல்லை, பட் ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். இப்ப லேட்டா வந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு டைம்லாம் தாண்டி போயிருக்கு, அப்ப சாதம் போடணும், சாதம் போட்டா வச்சிருக்கோம் கண்டிப்பா கோபமான வேலை ஆசையப்படுறதுலாம் பதினொரு மணிக்கு சாப்பிட வந்தா அப்ப டமால் டமால் எல்லாம் விழும் வச்சிருக்கோம். இப்ப அவ பண்ற ஒரு ஒரு காரியத்திலயும் எது நமக்கு தெரியுது, அந்த கோபம் தான் தெரியுது. சாதம் போடட்டும் எதை குடுத்தினாலுமே ஒரு இது இல்லை. இதே டைமுக்கு வந்திருக்கோம் அப்ப சாதம் அப்ப இல்ல அன்பு ஜாஸ்தியா இதை போட்டோம் அதை போட்டோம் அப்ப பாருங்க அவ சேவை பண்ற அது ஒரு காரியம். ஆனா அந்த காரியத்தில் நமக்கு பிரதிபலிக்கிறது பாவம் தான், ஒண்ணு அன்பு இல்லாட்டி கோபம். இப்ப இந்த அன்பு பாவம் வந்து காரியமா, காரியம் கிடையாது, அது கர்மா கிடையாது, அது பாவம். ஆனால் அந்த காரியத்தில் நமக்கு தோன்றதா இல்லையா, ஒரு அம்மா குழந்தைய கொஞ்சிறா அப்ப நமக்கு வந்து அந்த அன்பு தான் தெரியுது. அங்க அவ எப்படி கொஞ்சா நமக்கு செகண்டரி எவ்வளவு அபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லோகத்திலே பாருங்க, நாய் நாய்க்குட்டியை கொஞ்சிருந்து இல்ல மாடு கண்ணுக்குட்டியை கொஞ்சிருந்து பார்த்துட்டு அதுல நமக்கு தெரியறது அந்த பாவம் அன்றுதான் தெரியுது. அப்ப கோபத்திலேயே அப்படிதான், எத்தனை அடிச்சு உதச்சாலும் நமக்கு தெரியுறதுல கோபம் தான் தெரியுது. அப்பனா கண்டிப்பா ஆக்ஷன்ல நம்மளால ஒரு பாவத்தை பார்க்க முடியுது, பார்க்க முடியாம இல்ல. ஒரு லெவல் ரீச் பண்ணாதான் அப்படி கர்மால ஞானத்தை நம்மளால பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம என்னவா இருக்கும், ஏட்டு சிறக்காக இருந்தா இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் இம்பாசிபிள்ன்றதா என்னோட பாயிண்ட். அப்ப கர்மால ஞானத்தை பாக்குறதுன்றது இட் இஸ் நாட் இம்பாசிபிள், பார்க்க முடியும். பட் அந்த லெவலுக்கு நம்ம உயர்த்திக்கணும், உயர்த்திதான் பார்க்க முடியும். கிரீமான நீவ கர்ம ஆத்ம யாசாத்ம அனுசந்தானேன ஞானக்காரன் யக பசேத். அந்த கர்மாவை பண்ணச்சேது ஆத்ம யாசாத்ம அனுசந்தானேன. நம்ம நம்ம யாருன்ற ஞாபகம் வச்சுன்னு இப்ப திருவாரூர் நம்ம சம்பிரதாயம் தான் அதெல்லாம் கரெக்டா ஒட்டி வரும். ஒருத்தர் வந்து கைங்கரியம் பண்றாருன்னா நான் பண்றேன் நான் பண்றேன்னு நினைச்சுனே பண்ண வச்சிருக்கோம். அப்ப அவர் கண்டிப்பா கர்மால ஞானத்தை பார்க்கல. ஏன்னா நான் பகவானுக்கு சேஷபூதன் தாசபூதன், அவனுக்கு கைங்கரியம் பண்றது என்னுடைய சொரூபம் நினைச்சுட்டே ஒருத்தர் பண்றா வச்சிருக்கோம். அப்ப அவர் தான் அந்த கர்மால ஞானத்தை பாக்குற நாட் அதர், அதுதான் அவரோட பாயிண்ட். அதை விட்டு அகங்காரத்தோட பண்ணா அது தெரிஞ்சு விசாரம் பண்றாரு, அது விகர்மாவை போயிடும். நான் பண்ண நான் பண்ண சொல்லச்சே பண்ணதுக்கே வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நிலப்படுறது. இந்த மாதிரி யாரு தச்ச ஞானம் கர்மணி அந்தர்கதத்தையா கர்மாக்காரம் யகபசியது இது உத்தம் பவதி. அதான் அந்த ஞானமானது கர்மாவில் அந்தர்பூதமா இருக்கு. ஏண்டா பண்றேன் எப்ப கேட்டாலும் என்ன இது நான் பண்ண என்னோட கர்த்தவியம் இது பெருமாளுடைய கடமைன்ற ஞானத்தோட காரணம் அதுதான் ஞானமா இருக்கு. ஸ்ரீமாலேகி கர்மணி கர்த்தபூத ஆத்ம யாத்தாத்மி அனுசந்தான தது உபயம் சம்பன்னம் பவதி. இப்போ அந்த கர்மாவை பண்ணச்சேவே அந்த யாத்தாத்ம ஞானத்தோடு சேர்ந்து பண்ணச்சே ரெண்டுக்கே சாதிக்கலாம், கர்மாவையும் சாதிக்கலாம் ஞானத்தையும் சாதிக்கலாம். ஏவம் ஆத்ம யாத்தாத்மிய அனுசந்தான கர்ப்பம் கர்ம யக பசியது ச புத்திமான் கிருஷ்ண சாஸ்திரார்த்த விது மனுஷேஷு ச யுத்த மோக்ஷார்க. அதே மாதிரி ஞானத்திலும் கர்மாவை ஞானத்தோடு ஞானத்திலே கர்மாவை யான் பார்க்கிறானோ அவன் எல்லா எல்லாவற்றும் அறிந்தவனாக இருக்கான் மோட்சத்துக்கு அருகக. அருகனா ஏற்றவன், எலிஜிபிள், அவனே அனைத்தையும் செய்து முடித்தவனாக ஆகின்றான்னு சாதிக்கிறார். பிரத்யக்ஷேன கிரியமானத்து கர்மனக ஞானாகாரதா கதம் உபபத்தியதே. திருப்பி சங்கதி சொல்றார், எப்படி முடியும் பிரத்யட்சமா பார்த்துட்டு காரியம் நடக்கிறதுன்னு, அந்த காரியத்துல போயிட்டு அதை ஞானபூர்வம் எப்படி பார்க்க முடியும், அதை ஞானமா எப்படி பார்க்கறதுன்னு சொல்ற. எஸ் சர்வே சமாரம்பாக காமசங்கல்ப வர்ஜிதாக ஞானாங்க தத்த கர்மானம் தம் ஆகு பண்டிதம் புதாக. எஸ்ய சர்வே சமாரம்பாக எவனுடைய எவனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து கர்மாக்களும் எப்படி இருக்குது, காம சங்கல்ப வர்ஜிதாக. இப்ப ரெண்டு பதம் இருக்கு, காம சங்கல்ப வர்ஜிதாக. சாஸ்திரங்கள்ல ஒரே அர்த்தத்தை சொல்ற ரெண்டு பதங்களை சொல்லி போட்டா அது தோஷம், புனருத்தி தோஷம் அது பேர். இப்ப காம சங்கல்பம் இருக்கு, காமம்னாலும் சங்கல்பம்னாலும் ஒண்ணுன்னு அர்த்தம் பண்ண வச்சுக்கோ, அப்ப தோஷம் வந்துடும். ஏன்னா ஒரே அர்த்தத்தை எது கண்டிப்பா ரிப்பீட் பண்ணும். சாஸ்திரம் வந்து உபன்யாசமோ எதுவோ கிடையாது, கிறிஸ்துவா சொன்ன விஷயத்த. அப்ப காம சங்கல்பம் வச்சுதாக அர்த்தம் நான் மாதிரியா பண்ணணும்ன்றது பாஷ்யகாருடைய இது. அந்த த்ரெட் ஆஃப் கீதா இருக்கு, அந்த கீதை த்ரெட்டை நம்ம பிடிச்சாதான் அர்த்தம் சரியா பண்ணிக்க முடியும். மொத்த கீதையோட தாத்பரியமே அகங்கார மமக்காரத்தை விடுறது தான். அகங்கார மமக்கார வர்ஜம் காரியம் பண்ணாதான் ஞானத்தை பார்க்க முடியும். அப்ப காமன்னு கேட்டா மமக்காரம், ஆசையோட பண்றானா இல்லையா, பலன் மேல ஆசை எங்கே இருக்கா, அது மமக்காரமா போயிட்டு இருக்கு. எனக்கு இது பழிக்கட்டும்னு பண்றான். சங்கல்பம்னா அகங்காரம் என்னன்னு சொன்னா அப்படி சொல்லப்பட வச்சுங்க, அனாத்மாவா ஆத்மாவா நினைச்சுக்கிறது, இல்ல நான் பண்றேன் அப்படின்ற என்ன சொல்றது சங்கல்பம். அப்ப மமக்கார அகங்கார வர்ஜிதாக எவனுக்கு எல்லாமே ரெண்டு நீங்க பெற்று இருக்கோ. அப்ப ஞானாக்னி தட்ட தர்மானம், ஞானத்தை வந்து நிறைய கம்பேர் பண்ற, அக்னிக்கு கம்பேர் பண்றா, ஒரு வால் அதி ஞானாதினா சொல்ல போற ஞான கத்தியால அஞ்ஞானத்தை வெட்டிடலாம். இந்த இடத்துல ஞான அக்னினால தட்ட கர்மானம் மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த கர்மா கர்ம பலன கொடுத்த கர்மா இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரிக்கப்பட்டவனை அவனை பண்டிதன் என்று கூறுகிறார்கள். எஸ்ட் முமுக்ஷோ தர்வே, எந்த முமுக்ஷுவுக்கு திரவியார்ஜனாதி லௌகிக கர்ம பூர்வக நித்திய நைமித்திக காம ரூப கர்ம சமாரம்பாக சமவர்ஜிதாக. எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்ன, திரவிய அர்ஜனம், அர்ஜனம்னா சம்பாதிக்கிறது, அதனால முதல்ல அதை போட்டுட்டார். திரவிய அர்ஜனாதி, திரவியத்தை சம்பாதனம் பண்ணுவதை முதலாக கொண்ட பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. ரவி ஆர்ஜனமே அங்கேயே எல்லா கிழமும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல நித்திய நீந்திட்டுக்கா போக மாட்டேன்றது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதுவே ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அப்படி சமாரம்பாக காமம் அடிச்சுட்டாக, காமம் இல்லாம இருக்கு அப்படின்னா என்ன, பல சங்கரகிதாக, பலத்துல ஆசை இல்லாம இருக்கோம் சொன்னார். நெக்ஸ்ட் சங்கல்ப வர்ஜிதாக சொல்லப்போற, பிரகிருத்தியா தத் குணைச்ச ஆத்மானம் ஏகீகிருத்திய அனுசந்தானம் சங்கல்பா. இயற்கையோட பிரகிருத்தியோட கூட சரீரத்தோட கூட அதோட குணங்களோட கூட தன்னை மாற்றி புரிஞ்சுட்டான். கர்த்திருவம் நம்ம கிட்ட இருக்கு, உனக்குலாம் சொன்னா தெரியல, ஏஜென்சின்னு தெரியுது. ஞாத்திருத்துவம், கர்த்திருவம், ரோக்திருத்துவம். ஞாத்திருத்துவம் இருந்தாதான் கர்த்திருவம், நோய நோய நோயிட்டு இருந்தாதான் பவர் இருந்தாதான் ஏஜென்சி கிடைக்கும். ஏஜென்சி ஒத்துண்டாதான் போக்திருத்துவம் கிடைக்கும். இப்ப ஜீவா கர்த்தாவே இல்லைன்னு நிலவே ஆய்வு பண்றான். இப்ப எப்படி கர்மா அவனுக்கு வந்து சேர்ந்து இப்போ சாங்கியத்துல சேர்ந்து அந்த ஜாலம் வரும். சாங்கியம் அவள் தான் சொன்னா ஜீவன் கர்த்தா கிடையாது. கர்த்தா இல்லாட்டி அந்த கர்மா பண்ண பலன் இருக்கணும், அதுக்கு வந்துட்டு எப்படி வந்து சேரும் வந்து கர்மான்றது என்ன? ஆக்சுவலா நம்ம எதையோ பண்ணிருக்கோம் முன்னாடி, அதோட பலன் பெண்டிங் ரிசல்ட் வச்சுப்போம். பரீட்சை ஏதாவது ரிசல்ட் கொடுத்தா பீகார் மாதிரி வரமா, பரீட்சை ஏதுனா ரிசல்ட் மார்க்ஷீட்லாம் எப்படி வர முடியாது? வர முடியாது. அதனால ஜீவனுக்கு கர்த்தத்தை ஒத்துண்டே ஆகும். இப்ப கர்த்தத்துவம் இருக்கு, இவனே கர்மா பண்ண முடியுமான்னு கேட்டா இதனால கர்மா பண்ண முடியாது. இவன் பண்ணிக்கிறான், இது சரீரத்தை வச்சுட்டு, ஏன்னா அதுக்கு அங்கம் வேணும், பண்றதுக்கு வந்து கர்மேந்திரியங்கள் வேணும். அப்ப கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மேந்திரியங்கள் தானா இயங்காது இல்லையா? ஒரு கார்பெண்டர் இருக்கான், டூல்ஸ் எல்லாம் கொண்டு வரான், டூல்ஸ் எல்லாம் தானா போட்டு அப்புறம் அவன் எதுக்கு? அப்ப அவன் என்ன பண்றான், டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்னிச்சர் பண்றான். அப்ப அவனே பண்றான்னு கேட்டா அவன் பண்ணல, அந்த டூல்ஸை வச்சுட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய ஏஜென்சி எக்ஸசைஸ் பண்ணி அவன் பண்றான். அது மாதிரி ஜீவாத்மாவும் தத்துவத்தை ஒத்துக்கணும். ஒத்துண்டாதான் இப்ப அது நன்னா வந்திருக்கோ, நன்னா வந்தா யாரும் அப்ரிசியேட் பண்ண போறான்? இப்ப யார் பண்றது அப்ரிசியேட் பண்றோம்? ஃபர்ஸ்ட்ல தான் வந்திருக்கோம், அது மாதிரி பண்றேன். நம்ம டூல்ஸ் தான் சொல்ல போறது இல்லை. இப்ப சாங்கியன்னு சொல்றானா பண்றது அந்த டூல்ஸ் தான் அப்படிங்க. அப்புறம் அவனை விட்டுணும், அதைதான் பத்த பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் தான் பண்ணிக்கிறது எல்லாம் சொன்னோம். அபத்தமா இடம் வந்து அவனை அப்ப அட்டாச் பண்ண முடியாது அந்த ரிசல்ட்ட. அதனால இந்த நம்மளுடைய பிரகாரம் ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டு. ஆனா என்ன சிக்கல்னா, கர்த்தத்துவம் தியாகம் பண்ணணும். எதுக்கு இருக்குன்னா தியாகம் பண்றதுக்காக இருக்கு. எனக்கு இருக்குதான் வாஸ்தவத்துல, ஆனா நான் பண்ணல. ஏன்னா பெருமாள் பண்ண வைக்கிறான்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா நான் பண்ண நான் பண்ண நினைப்பிருந்தேன்னா அப்ப அதை அனுபவிக்காம போறோமே. ஒரு மாம்பழ செடியை வச்சுட்டு போறோம் வச்சிருந்தோம், ஒருத்தருக்கு ஒரு ஆத்திர பிராணனே போல. ஏன்னா பிராணம் போல பார்த்தா மாம்பழம் என்ன மாம்பழ செடி போட்டிருக்கா, அது அடுத்த அடுத்த வருஷம் தான் அது காய்ச்சல் வரும், அதை பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் நம்ம போட்டது கஷ்டப்பட்டு எங்கேயோ உடனே வச்சேன் சரியான்னு சொல்றா இப்போ? அப்ப நான் போட்டேன், நான் அதை அனுபவிக்கணும். எண்ணம் இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு வெண்பா வாஸ்தவம் ஜோக்கு இல்ல. பிராணம் போகாம இருந்தா ஒரு காரணம் என்னன்னா அவன் ஏதோ குறை இருக்கு மனசுல, எதையோ நினை எதோ ஆசைப்பட்டு இருக்கா, திருப்பி பிறந்ததே இருக்கும். இப்ப கிருஷ்ணன் சொல்ல போறாரு, அந்திம ஸ்மிருதி கடைசியா ஒண்ணு எதை நினைச்சிட்டு காரணம் அதுலதான் பிறப்பாங்க. அதனால பகவான் நினைக்கணும்னு சொல்றோம். அதுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு பிரபந்தனா அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. எல்லா இதுதான், எல்லா கண்டிஷனும் அன்டிக் தான். பத்து பாக்ஸ் வச்சுக்கோ, எல்லா அன்டிக் பிரபலனுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது. பக்தி யோகம் பண்றவனுக்கு ரொம்ப முக்கியம், கடைசியில் எதை நினைக்கிறான் ரொம்ப முக்கியம். அதனால ஆழ்வார்லாம் அப்படி பாருக்கா பாடியிருக்கா, அப்போதைக்கு இல்லையா அப்பவாத குத்தைன்னு சொல்றாரு குலசேகர் ஆழ்வார். பிராண பிரயாண சமய அது போற அன்னைக்கு எல்லாம் போட்டு கழுத்து அடைச்சிடும். அதனால இப்படியே சொல்லி வச்சுட்டு திருநாமத்தை சொல்றேன் சொல்றாரு. அதான் தாத்தரியம் அடிச்சு, ஏன்னா கடைசி காலத்துல சொல்ல முடியாதுன்னு அவங்க தெரியும். அப்ப ஏகீகிருத்தி அனுசந்தானம் சங்கல்பா. அப்ப தன்னை தன்னை அதோட ஐடென்டிஃபை பண்ணிடுறான். இந்த சரீரம் தான் நான்ன்ற போது அகங்காரம் வருது. அதுதான் என்னது சங்கல்பா, பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப அனுசந்தான யுக்ததையா தத்ரஹிதாக. பிரகிருதி வியுக்த, வியுக்தனா அதோட காட்டிலும் வேறான இல்லை பிரிந்த. அப்ப சரீரத்தை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூப ஆத்ம ஞானத்தை சொரூபத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறது தான் அவா அவா பண்ணிருக்காரு மாதிரி. தம் ஏவம் கர்ம குருமானம், அப்படிப்பட்ட கர்மா பண்றவாளே பண்டிதம், பண்டிதம்னா அந்த ஞானஸ்தன். கர்ம அந்தர்கத ஆத்ம யாத்தாத்ம ஞானாதினா சட்ட பிராச்சீன கர்மானம் ஆகு தத்வஜ்ஞாக. அப்படிப்பட்டவாளதான் போக்கடிக்கப்பட்ட கர்மா உடையவன் அர்த்தம். இப்ப பிரபத்தி பண்ண என்ன ஆறுது ஆக்சுவலா? பிரபத்தி பண்ற பிரபத்தி என்ன மோட்சம் கிடைக்கிறதுன்றா? என்ன ஆறுதுன்னு கேட்டா, பிரபத்தி பண்ண கணத்துல உத்தர கணத்திலேயே நம்மளுடைய சஞ்சித கர்மாவும் சஞ்சித கர்மா எரிக்கப்படுறது, எதுவுமே இருக்காது. எவ்வளவு மூட்டை இருந்தாலும் போச்சு, பொசுக்கியாச்சு. பிராரப்த கர்மாவும் என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த ஜென்மாவுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் மிச்சம் இருக்கு, மொத்தம் போகாது. பிராரத கர்மம் மொத்தம் போயிட்டு வச்சிருந்தோம், அப்ப பிரபத்தி பண்ணவுடனே மோசம் பண்ண யாரும் வரமாட்டா. அப்புறமா நான் மாமரம் நட்டுருக்கேன், எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். அதனால ஒன்றும் அவசரம் இல்லை சுவாமி. ஏதோ தேகாவதானே, இந்த சரீரம் போனப்போ வரணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப சரீரம் இருக்குன்னா கர்மா போகணும். அதனால இந்த ஜென்மாவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வச்சுட்டு சட்டு அதையும் பொசுக்கிடுறாரு. சரி, ஆகாமி கர்மா இருக்கு, இப்படி மிச்சம் இருக்கிற நாள்ல எல்லாரும் ஆயுர்வாதனா மாதிரி வாசித்தும் பூசித்தும் போக்கியும் போது பண்றது இல்லை, எல்லாரும் பண்றது இல்லை. என்னமோ பண்ணிட்டு இருக்காமேன்னா என்ன தாற்பயம் கேட்டா, அவெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இங்க எஞ்சி இருக்கிற நாள்லயும் கர்ம பலத்தை தியாகம் பண்ற கர்மா பண்றோம். அது எங்க இருக்குன்னு கேட்டா, குறிப்பு சந்தியாவந்தநாதிகள்ல ஸ்ரீ பகவதாஜியா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் உபாதிக்கு எனக்காக இந்த கர்மா பண்ணல, இது பெருமாவோட பிரீத்திக்காக பண்றேன்னு பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய கர்மா தான், எனக்கு பண்ணல, எனக்கு பண்ணல, பெருமாளுக்கு பண்றேன்னு சொல்லிட்டே பண்ணச்சு. அப்ப அந்த பலன் உண்டாது, எனக்காக பண்றேன் ஆயுர் ஆரோக்கியம் பிரீத்தியர்த்தம் சொல்லலாம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வைஷ்ணவா வந்து அப்த போட்டி இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா லௌகீக பலன் வேண்டதா இருக்கு. ஆக்சுவலா ஆயுஷம் வந்து குழந்தைக்கே பண்ணணும்ல, அவாவா எவ்வளவு வயசுலாம் பண்ணிக்கலாம், வருஷா வருஷம் ஆயுஷம் பண்ணிக்கலாம் அப்பாண்டு. அப்பெல்லாம் என்ன தாத்பரியம், இன்னும் ஆயுஷ் நீளும் அப்படின்னு. அப்ப அந்த கர்மாவில போய் நான் பலன் இல்லாமல் பண்றேன்னா பண்றதே வேஸ்ட். அப்படின்னா ஆயுஷம் பண்றதே நம்ம இதுக்காக, அங்க போய் பலன் இல்லாம பண்ண சொல்ல முடியாது. அதனாலதான் அர்த்தனை பண்ண மாட்டா, கோயில போய் அர்த்தகம் என்ன பண்றா, ஆயுர்வாதம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் அப்படி கேட்கக்கூடாது. இப்படி ரொம்ப சிட்டா பார்த்தா, அப்ப இப்படி ஒரு ஒரு கர்மாவையுமே நம்ம பலனை எதிர்பார்க்காமயே பண்றதா இருந்தால் ஐடியஸ்டிக்லி, அப்ப ஐடியலி அப்ப ஆகாமி கர்மம் சொல்ல கர்மம் ஒட்ட போறது இல்லை. அப்ப சஞ்சித கர்மாவும் போயிட்டு ஆகாமியும் ஒட்ட போறது இல்லை. இந்த தேக அவசானம் வைக்கணும்னா பிரபத கர்மானா, அதனாலதான் மோட்சம் நடக்குது. அதுதான் மோட்சத்துக்கு வையாது. அப்படி கர்ப்ப ராசியா கர்மானம் அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போய் வைக்கிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வரான் வேற ரூட்ல, பிரபத்தியை பண்றான், பொறுப்பை டைரக்டா அங்கே வச்சிடறது போல அவனு ஈக்குவலண்டா இதுவே சேர்ந்தனே. இப்போ எல்லாரும் தக்த கர்மானம் முடிஞ்சு போயிடு அப்படின்னு. அத கர்மனக ஞானாக்காரத்து உபத்தியதே, அதனால கர்மாவுக்கு ஞானத்தினுடைய ஆக்காரத்துமானது உபபத்தியதேனா பொருத்தமாக இருக்கிறது. ஏதேவ விபுநோக்கி ஜத்வா கர்ம பலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசய கர்மன் அபிப்பிரவத்தியோபி நெய்த கிஞ்சித் கரோதி சகா. தியக்வா விட்டு விட்டு, எது விட்டு விட்டு, கர்ம பல ஆசங்கம். கர்ம பல அசங்கம் இல்ல, ஆசங்கம். ஏன்னா அசங்கத்தை விட்டுனா பட்டாசின்னு அர்த்தமாயிடும். ஆசங்கம் கர்ம பலத்தை அட்டாச்மெண்ட் விட்டுட்டு நித்திய திருப்தா நிராசய, எப்பொழுதும் கண்டென்டட் பை ஹிம்சல். நிராசையானா எந்த எது டிபெண்டன்சியே இல்லை. கர்மனி அபிப்பிரபுத்தோபி, அப்படிப்பட்ட கர்மாவை பண்ணதா இருந்தா ஆல்மோஸ்ட் பிரபத்தி பண்ணவாள எடுத்துக்கல. அவளுக்கு நெய்வ கிஞ்சித் கரோதி சக, நெய்வ கிஞ்சித் கரோதி சகனா, அவ திருப்பியும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே என்ன சொன்னார், கர்த்தாரம் அபி மாம் வித்தி வித் எகர்த்தாரம் அப்படின்னு சொன்னார். இந்த சிருஷ்டிய நான் தான் உண்டு பண்ணேன், திருப்பி நான் தான் கர்த்தா, நான் கர்த்தாவும் இல்லைன்னு சொன்னார். இப்படி ஒரு கர்மாக்கு ஒருத்தனே கர்த்தாவும் இருந்து கர்த்தா எல்லாம் இருக்க முடியாதுன்னு கேட்டா, அப்ப சொன்னார் சிருஷ்டிய உண்டு பண்ணது என்னோட கர்மா, ஆனா அது இருக்கக்கூடிய வைச்சித்திரியம் இருக்கு, அதுக்கு நான் கர்த்தா இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா அது அவாவாளுடைய கர்மா. அது மாதிரி இப்ப ஒருத்தன் பண்றான்னா அவன் காரியத்தை பண்ணிட்டு கூட அவன் கர்த்தா இல்லை, அவன் ஒண்ணு பண்றதுலன்னா அர்த்தம் அதுக்கு. ஏன்னா ஞானத்தை எஸ்டாப்ளிஷா இருக்காங்க, அது தாத்தனியமா இருக்கு. கர்ம பலாசங்கம் தியக்வா நித்திய திருப்தோ நித்தியே சுவாத்மனி இவ திருப்தா. நித்திய திருப்தா என்ன அர்த்தம்னா, நித்தியே சுவாத்மனி, நித்தியமாக இருக்கக்கூடிய தன் ஆத்மாவிலேயே திருப்தியா இருக்கக்கூடியவன். அதனால யோகால சொல்லதே கூட அந்த பதஞ்சலி ரொம்ப எடுக்கல, அட்டயோகாலாம் சொல்லிச்சு, சில யோகி பிரதேசம்லாம் பண்ணிச்சு, உள்ளுக்குள்ளேயே நெட்டர்லாம் வரும் அப்படிங்கிறேன், அதை சாப்பிட்டுலே உயிரோடு இருக்கலாம் அப்படின்லாம் இருக்கு. சில யோகாலாம் பண்ணிச்சு, சில விபரீதமான பிராக்டிசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிச்சு அமிர்தமான சுரக்கம் திறந்து அது காட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ அவள் வெளில எங்கேயும் போவாண்டா, உள்ளுக்குள்ளே எல்லாம் வரப்போகுது தாத்தரியமாக இருக்கு. ஆனால் அது இது இது அப்படி இல்லை, இது இது பேர் ஆத்ம ஞானம். அந்த ஆத்மால ருச்சி இருக்கு, அதுலயே ஊண்டி இருக்குச்சு. நிராசிரய அஸ்திர பிரகிருத்தோ, இந்த உடம்ப ஆசிரிச்சு இல்ல. ஏன்னா நமக்கு இப்ப ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் இந்த உடம்பு அனுசரிச்சுதான் இருக்கு இல்லையா? இல்லாட்டி நமக்கு தெரிய போறது இல்லையே. முதல்ல நம்ம ஆத்மான்ற ஞானம் எப்படி இருக்கணும், இருந்து இருக்கிற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் அந்த உடம்பு அனுசரிச்சுதான் இருக்கு. அதனால அஸ்திர பிரகிருத்தவும் ஆசிரிய புத்தி ரஹிதோ யஹ கர்மாணி கரோதி. உடம்பு சரியா இருக்கு தெரியாதுன்ற கேள்வியே இல்லை. இன்னைக்கு அதை பண்ணணுமா பண்ணணும், நமக்கு என்ன தோன்றது, உடம்பு சரியா இல்ல, இப்ப போய் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிண்டா இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடுமே, அப்புறம் யாரு கஷ்டப்படுறதுன்னு நம்ம பண்ணாம இருப்போம். ஆனா ஞானிகளுக்கு அப்படி இல்ல, உடம்பு சரியா இருக்கோ இல்லையோ கர்மா பண்ணணும். 43 பண்ணாரன் உடம்பு சரியில்ல, அப்பயும் அந்த காத்தால இருந்து அந்த சின்ன ஜாத்துல தீர்த்தா மாறுறது. ஏன்னா உடம்பை பத்தி அவருக்கு அக்கறை இல்லாம இருக்கு. நம்மளால யோசிப்போம், 8 மணி ஆட்டோ 9 மணி ஆட்டோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது இல்லையா? அப்படி ச கர்மாணி ஆபிமுக்கிய பிரவிருத்தக அப்படி, அவன் அந்த கர்மாவை பண்ணி கொண்டிருந்தால் கூட ஏவ சிந்திச்சுட்டு கர்ம கரோதி, ஃபுல்லா எங்கேஜா பண்ணிட்டு இருந்தா கூட அவன் ஒண்ணு பண்ணதா கணக்கே இல்லை. கர்மாபதேசியன்னா ஞானாபியாசம் ஏவ கரோதி இத்தியர்த்தக. கர்மன்ற அபதேசத்தினால, கர்மன்ற வியாஜத்தினால அவன் என்ன பண்றான், ஞானத்தை தான் மேற்கொண்டு இருக்கான், ஞானத்தான் இருக்கான்னு தாத்திரி மாறுது. புனகாபி கர்மனா ஞானாகாரத்தா இவ விசோதிது, மறுபடியும் கர்மன்ற சப்தத்தினால ஞான ஆகாரத்தா, ஞானத்தினுடைய ஆகாரத்தையே விசோதிதுன்னா கூறப்படுகிறது அப்படின்னு பண்ணி பண்ணலாமா பண்ணலாம். சரி, நிராசிஹி யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிக்ரஹ, சாரீரம் கேவலம் கர்ம, குருவன் ந ஆப்னோதி கில்விஷம். குருவன் நாப்னோதி இருக்கு, குருவன் ந ஆப்னோதி கில்விஷம், கில்விஷம்னா பாபம், கில்விஷம் ந ஆப்னோதி அதை அடைவதில்லை. யாரு நிராசிஹி? நம்ம பொதுவா தமிழகத்துக்கு நிராசைன்னு சொல்றோம், ஆசை நிராசையா ஆயிடுச்சு, அவனை நிறைவேறாத ஆசைன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா நிராசிகின்னா ஆசையை அற்றவன் அர்த்தம். நிராசைன்னு தமிழ்ல சொல்ற அர்த்தம் வந்து சாமான்யமா ஆசையெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு சொல்ற அர்த்தத்துல வருது, ஆனா அப்படி இல்லை இங்க. அப்பனா நிறைவேறாத ஆசையுடைய அர்த்தமா இருக்கு. ஆனா இங்க அப்படி நிராசிகினா நிர்கத பல அபிசந்தி, ஆசையே இல்லை முதல்ல, பலத்து மேல ஆசையும் இல்லாதது. எத சித்த ஆத்மானா எத சித்த மனாகா, ஏன்னா ஆத்மா 6வது சாப்டர்ல பார்த்தோம் நிறைய ஆத்மா ஆத்மானம் இப்படியே வரப்போறது. ஒரு ஸ்லோகத்திலேயே 5 ஆத்ம சப்தம் வரப்போறது. இப்போ ஆத்மா ஒரு ஆத்மாவுக்கு ஒரே அர்த்தம் பண்ணணும்னா இப்படி சொல்றது, அந்த அர்த்தம் பண்றது இப்ப ஆத்மனா ஆத்மானம் அனுப்பிச்சுக்கலாம். அப்ப ஒரு இடத்துலயும் ஆத்மாக்கு சத்தம் மாறப்போகுது, அர்த்தம் மாறப்போகுது. இந்த இடத்துல மனசு எத சித்த ஆத்மாவுன்னா எத சித்த மனாகா, சரியா? மைண்ட் கண்ட்ரோல்டா இருக்கிறது, இன்டலெக்ட் மைண்ட் கண்ட்ரோலா இருக்கிறது. கெட்ட சர்வ பரிக்கிரகா, சேர்த்து வச்சதெல்லாம் கொடுத்துடுறது. பரிக்கிரக சர்வ பரிக்கிரக போக தியாக பஜகோவிந்தம், சர்வ பரிக்கிரக தான் கஸ்ய சுகம் கன கரோதி விதாக முதலே வருது. கஸ்ய சுகம்னா கரோதி விராகம், விராகம்னா டிட்டாச்மெண்ட். கஸ்ய சுகம்னா கரோதின்னு கேட்கிறார் அதுக்குங்கிறது, யாருக்குதான் சுகத்தை கொடுக்காது? எப்படிப்பட்ட விராகம்னா எல்லாத்தையும் விட்டுடுது, சர்வ பரிகிரக போகத்தியாக சேர்த்து இருக்கப்பட்ட எல்லாத்தையும் விட்டுடுது. யார் கொடுத்தாரா? கூறத்தாழ்வான் கொடுத்தார், அதான் முக்குறும் மருத்துவர் அது பேர். கூறத்தாழ்வானம்னா இங்கே கூரேஷன் பேர் வருது. எல்லாத்தையும் விட்டுட்டு உதவி தள்ளிட்டு போயிட்டார் பஸ்டுக்காக. அந்த மாதிரி அதுல ஒரு ருச்சி இருக்கு. ஆத்மீக பிரயோஜனத்தையா பிரகிருதி பிராகிருத வஸ்துனி மமதாரஹிதோ யாவஜீவம் கேவலம் சாரீரமேவ கர்ம குருவன்னு கீபிஷம் சம்சாரம் ஆப்னோதி. ஆத்மீக பிரயோஜனத்தையா, ஆத்மா மட்டும்தான் பிரயோஜனம், அதுக்கு ஆத்மாக்கு என்ன பிரயோஜனமோ அது பிரகிருதி பிராகிருத வஸ்துனி மமதாரஹிதா, இது நம்ம கிட்ட இருக்கு இல்லைன்னு இல்லாம இருக்கிறது. 43 விஷயங்கள் ஏன்னா சொல்லணும், சில இதெல்லாம் தெளிவாக பற்றி சொன்னால் நம்ம தெரியும். குரு சொல்லுவா அடிக்கடி அன்னியனைக்கு கணக்கை பெருமாள்கிட்ட படிப்பார், ஏன்னா நான் எஜமானன் இல்லை, சொத்து என்னன்னு கேட்டால் 500 ஏக்கர் எவ்வளோனே தெரியாது. இந்த ஊர் 3 ஊர் சொத்து அவருக்கு, அவர் தான் முதல் புத்திரன். இப்போ மொத்தத்துக்கும் அவர் ஏகாதிபதி. என்ன பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கணக்கு மெயின்டைன் பண்ணுவாரான். எதுக்கு கணக்கு எஜமானதே கணக்கு எது மெயின்டைன் பண்ணுன்னா, பெருமாள்கிட்ட வாசிப்பாரான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இதெல்லாம் செலவாக்கி இன்னைக்கு தான் வரும்படி. ஏன்னா அவர் தெரியணுன்றதுக்காக பாவம் முக்கியம். இது அந்த பாவம் தான் ரொம்ப முக்கியம் பண்ணுவாராம். அதே மாதிரி வேலைக்காரன் தப்பு பண்ணிட்டா அபராதம் போடுவாராம். அபராதம் போட்டு அவளுக்கு ஒரு அபராதம் போட்டா வச்சுருவான், பணத்தை ஒரு அபராதம் போட்டு போறான். இது என்னோட அபராதம், ஏன்னா நான் ஒழுங்கா இல்லை, நீ ஒழுங்கா இல்லை, அதனால தான் தெரியல, நான் எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு பாவம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. எப்போ இப்போ ரீசெண்டாக மாதிரி இருந்திருக்கா அந்த மாதிரி. ஏன்னா எப்பயுமே எவ்வளவு எவ்வளோ ஈஸி இல்லை. திருவள்ளூருக்கு வந்தார், இஞ்சிமேட விஷயங்கள் திருவள்ளூரில் இருந்தார். அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ ஐடிங்கிறது தோணிட்டு யாராவது பட்டத்துக்கு நியமிச்சிடலாம்னு சொல்லிட்டோம். இவர் வந்து இவ பரம்பரையாக மடத்துக்கு மடத்துக்கு விஷயம் ஆயிடும். திருவள்ளூர் கோடையில்னா இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த துதஸ்தம்பமானது தங்கத்தில் பூசப்பட்டிருக்கு. அது யார் கொடுத்தாலும் சொன்னால் ஐடிங்கருடைய பாட்டியாக தான் அதை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் கணக்கம்மா சட்டமே ஊரே இருக்கு, எல்லாம் அவளுடைய எல்லாம் அந்த காலத்தில் கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் சொத்து இமேஜின் பண்ணிக்கலாம் எவ்வளோன்ட்டு. இவர் வந்திருக்காரு, வந்த உடனே ஐடி கண்ட பண்ண இந்த மாதிரி பட்டத்துக்கு வரணும் அப்படின்னு வேற யோஜனையே இல்லை. சரி அப்படின்னு யார் சொன்னது யாரு, 500 ஏக்கர் உங்களுக்கு சொத்து, மாடு தோட்டம் எல்லா இருக்கா மனுஷன் இருக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சரி ஓகே அப்படின்ட்டார். ஆனால் ஆளுக்கு போயிட்டுறார். எதுக்குன்னா சாதம் இருக்கு, திட்டுக்காரியம் இருக்கு, அதை பண்ணிட்டு வரேன் அப்படின்னார். அப்போ ஐடி சொன்னார், நீங்கள் நீ வந்து சாதிச்சார், நீ வந்து ஆஃபீஸ் போனா பத்திரி ஆகிடும், அங்கே இருக்க விடமாட்டேன், நீர் வந்து ரொம்ப மேலே என்ன டவுட் இல்லை, நீ போனா விடமாட்டா, ஒரு பத்திரிகை லெட்டரை போட்டால் வாங்கி வரத்தோம், எல்லாம் இங்கேயே பண்ணலாம் அப்படின்ட்டாரன். உடனே அவன் காத்துக்கெல்லாம் இங்கேயே பண்ணி இவர் இவர் சொன்ன மாதிரி ஆசையான சண்டைப்படலாம் ஐட்டிங்கிட்ட, அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு இவர் தீர்மானம் பார்த்துட்டு இல்லை, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நான் பட்டத்தை எடுத்தேன்னு தன்னோட 53-54 வயசுலேயே பட்டத்துக்கு வந்துட்டார். அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அவர் தன்னுடைய சொத்து நினைச்சிருந்தாலும் வச்சுருந்தோம், அதை உதறது ரொம்ப கஷ்டம். எதுவுமே என்னோடது இல்லை, பகவானோட ஆராதனை நசிம்மன் சொத்துருந்தார். அதே மாதிரி சொல்வாராம், மரத்தில் போய் ஏதாவது சாப்பிட போனால் காட்டியாளன்னு கேட்பாரா, ஏதாவது ரெண்டு இது நகர்த்திக்கு போகிறதா, காய் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு போகணும், நரசிம்மன் மாதவன் சொத்து சும்மா சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு பாருங்க. அந்த எண்ணம் இருந்தேன், எங்கே போனாலும் வெறுமை போய் சாப்பிட்டு கையில் வரக்கூடாது, ஏதோ ஒரு காரியம் அங்கே ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு போகணும்னு வரான். ஏன்னா அப்போ அந்த டெட் அங்கேயே கழியிறது, கண் கழியிறது, போகிறா சாப்பிட்றோம் அவர் காரியத்தை பண்ணுறான், அப்பா சும்மா சாப்பிடலாம். அந்த மாதிரி அவருக்கு எதுவுமே அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்துருக்கு. இது பெருமாள் பெருமாளோட சொத்து நம்ம வெறும் அப்படின்னு அதுதான் இங்க சொல்ற. ஆத்மீக பிரயோஜனத்தையா பிரகிருதி பிராகிருத வஸ்துரி மமதா ரஹித யாவத் ஜீவம் ஆயுதிருக்க வரைக்கும் கேவலம் சாரீரம் ஏவ கர்ம குருவன் கில்பிஷம் சம்சாரம் ஆத்மதி. அப்படி இருக்கவாளுக்கு நிச்சயமா சம்சாரமானது கிடைக்காது, வராது. ஞான நிஷ்டா வியவதான ரஹித கேவல கர்ம யோகேன ஏவம் ரூபேன ஆத்மானம் பசதி இத்தியர்த்தக. அப்படி இந்த கேவல கர்ம யோகேனு சொல்லிச்சு, இப்படி பண்ணிச்சு ஆத்மானம் பசதி இத்தியர்த்தக. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், ஆத்மாவை ஆத்ம ஞானத்தை அடைவான்னு தாத்பரியமாக. வியவதான ரஹிதனா வியவதான தடை, தடையில்லாத ஞான நிஷ்டையில தடை, ஞான நிஷ்டைக்கு தடை. அந்த தடையில்லாமல் கர்மயோகம் பண்ணவாளுக்கு ஞானமே உள்ளடங்கிய கர்மயோகமாக இருக்கிறதுனால அவளுக்கு கண்டிப்பாக ஆத்ம ஞானமானது ஏற்படுது, ஆத்ம பாட்சாக்காரம் ஏற்படுதுன்றார். மேலும் எப்படி சொல்றார், எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்தாதீதோ விமர்சர சமசித்தாவதிச்சார் கிருத்வாபி நிபத்தியதே. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா, எதிர்ச்சா லாப சந்துஷ்டானா எதிர்ச்சியே கிடைக்கிறது. அதுக்குன்னு இன்னைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை, டார்கெட் இன்னைக்கு அப்படின்னு பண்ணுறது இல்லை, இன்னைக்கு சேல்ஸ் எல்லாம் போடுறா பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு போகிறோம், என்ன கிடைக்கிறதோ அவ்வளோதான். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். திருப்பி நம்ம சம்பிரதாயம் தான் உச்சவடுத்தி போவா, அவள் உச்சவடுத்தி போடுறதுக்காக பெரிய டேரில் இருக்க முடியாது, அதுக்கும் லிமிட்டடாக ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்து திரும்பிடுவோம். அதுதான் அது ஒரு ஆத்துலேயோ ரெண்டு ஆத்துலேயோ மூணு ஆத்துலேயோ எங்கே ரொம்பறதோ திரும்பி வந்துடும். அப்போ எதிர்த்தா லாப சந்தோஷா, என்ன கிடைக்கிறதோ அதில் திருப்தி. துவந்தவாதீதோ விமர்சனா, துவந்தனா பேர ஆப்போசிட்ஸ், வெயில் குளுமை நிழல் வெயில் இது இருக்கு பாருங்க. திருவாய்மொழியில ஆறாம் பத்துல மூணாவது பதிகம் முழுக்கவே அந்த எல்லாம் துவந்தம் தான். அதுல நிழல் வெயில் பெருமை பெருமை வரும். ஒப்பிலியப்பன் பத்தி பாசுரம் முழுக்க ஆழ்வாரது நிறைய இது பண்றது அந்த துவந்தத்தை காட்டுற திருவாய்மொழியில. அப்படிப்பட்ட துவந்த அதீதானா அவைகள்லாம் கடந்து இருக்கிறது. சமஹ சித்தவ் அசித்தவ், வெற்றியோ தோல்வியோ ஏன்னா எடுத்துட்ட காரியம் எப்படியெல்லாம் போகலாம். நமக்கு அபிமானம் இருக்கேதான் ஆன்சைட்டி இருக்கும், நானா இதெல்லாம் பண்றேன் பண்ண சொல்றான் பண்ணிட்டு இருக்கேன் அவன் நடத்திக்கிறான் அப்படின்ற எண்ணம் இருக்குச்சு. அப்ப சம புத்தி வந்துடுறது. நான் கிறிஸ்துவாபி நிபத்தியது சார், கிறிஸ்துவாபி நான் நிபத்தியது பண்ணா கூட அவளால அவா வந்து அந்த கர்மானால பயந்து ஆகுது கிடையாது. எதிர்ச்ச உபநத சரீர தாரண ஹேத்து சந்துஷ்டா, இந்த சரீரத்தை தாரணம் பண்ணும். ஏன்னா முதலே சொல்லியிருக்கோம் சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனம், சரீரத்தை இக்கோர் பண்ணக்கூடாது. ஏன்னா தர்ம சாதனம், தர்மத்தை பண்றது சரீரம் போனோம். அதில் அந்த அது எவ்வளவு சாப்பிட்டா அது ஜீவிச்சு இருக்குமோ அவ்வளோ சாப்பிடும். அந்த மாதிரி துவந்தாதீத யாவத் சாத சமாப்திய வர்ஜ வர்ஜனியே சீதோஷ அதிர்த்தக, சாதன சமாப்தியில் எடுத்துட்ட காரியமான முடியணும். அதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அது ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. விமர்சனகாக்கு அர்த்தம் போடுற அனிஷ்டோப நிபாத ஹேத்துபூத கர்ம நிரூபணேன பரேசு நிகதமத்தரா. பொதுவா நம்ம இந்த மாதிரி இருக்குதா வச்சுக்கலாம், பிரச்சனை ரொம்ப கம்மியாகும். நமக்கு சில பேர் எதிராக இருக்கா அப்படின்னா அது என்னோட கர்மா அப்படின்னு நினைச்சுக்கணும். எதிராளியா இருக்கான்றதுக்காக சண்டை போட்டதை விட மோட்சத்துக்கு என்ன நினைக்கணும்னா அனிஷ்ட உபநிபாத ஹேத்துபூத ஸ்வ கர்ம நிரூபணேன பரேஷு விகத மக்கரா, நம்மளுடைய கர்மா அந்த மாதிரி இருக்கு அதனால்தான் அவளை நடந்துக்கிறார் அப்படின்ற பாவம் என்று வச்சுருக்கோம். விமர்சரா அவன் மேல அந்த வெறுப்புகள் அதெல்லாம் போடுது. இஞ்சிமலை சொல்வாரா என்னோட தப்பஸ் போகல அப்படின்னு வரா மனதில் எல்லாம் குழந்தைங்களேன் மனது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் சண்டை நிறைய ஒரு கம்பெனி மேலே இருக்கும் வச்சுருக்கோம் சண்டை கிட்ட வந்தது அப்படின்னா ஐடி சொல்வாரா இருக்கும் எப்படி இருக்க முடியும், புளி இருக்கு மான் இருக்கு எல்லாம் ஒன்று அடிச்சுக்காதா அப்படின்னு கேட்டா அந்த ஆசிரம எல்லைக்குள்ள போயாச்சுன்னா புளிக்கு மான் சாப்பிட என்னமே வராதான், சண்டை போட என்ன வராதான், அதை தாண்டினா திருப்பி வாசனை வந்துடும். எப்படி முடியும்னா அந்த யோகத்துல சக்தி அதான் தபஸ், தபஸ் சக்தி. அப்ப எதுக்கு சொன்னா நம்ம கர்மா நினைச்சுக்கிறது நமக்கு சரியா இல்லைன்னு சொன்னா கர்ம பலன் நான் என்ன பண்ண முடியும்னு நினைச்சுருந்தோம். அப்ப எதிராக இருக்கக்கூடிய துவேஷம் இத்தியாதிகளை குறைஞ்சிருக்கும். மத மாத்திரைன்னு சொல்றாங்க மாத்திரைன்னு அதான் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை அசூயை இதெல்லாம் அப்படி வச்சுக்கணும். சமஹ சித்தோ வசித்தோச்சனை யுத்தாதி கர்மசு ஜயாது சித்த சித்தியோகோ சமசிதா கர்மையேவ சித்வா, யுத்தம் பண்றாங்க யுத்தம் பண்ணிச்சது நம்ம கிளியர் தெரியுது வெற்றி தோல்வின்றது மிச்ச காரியத்தில் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். உப்பு குறவா இருந்தாலும் என்ன வந்தாலும் சாப்பிடதான் போகும் சாப்பிடாம இருக்க போகிறது. ஆனால் யுத்தம்னு வந்தாதான் வெற்றி தோல்வி. அங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா யுத்தம் பண்ணது இல்லை கடமை அவ்வளோதான், அதான் அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்படி பண்ணச்சு என்னதுன்னு கேட்டால் ஞான நிஷ்டாம் வினா அப்படி நான் நிபத்தியது சம்சாரம் பிரதிபத்தியது. இப்படி ஒருத்தர் இருந்துட்டானா ஞானத்தை இல்லாட்டி கூட தனியாக ஞான யோகம் பண்ணாமல் அர்த்தம் அது ஞான யோகம் தனியாக பண்ணாட்டி கூட இப்படி கர்மயோகம் வந்து பண்ணுற கர்மயோகமானது ஞானத்தை உள்ளடக்கியது. இப்படி பண்ணுறதுனால அவனுக்கு சம்சாரமானது வரவேற்பானது கிடையாதுன்னு தாத்பரியமா இருக்கு. மேல சொல்ற கதசங்கம் கதசங்கசிய முக்தசிய ஞானாவஸ்தத சேதசா யஜ்ஞாய ஆகிருத கர்ம சமக்ரம் பிரவிலியதே, சமக்ரம் கர்ம பிரவிலியதே மொத்த கர்மாவும் அங்கி போயிடுறதுன்ற யாருக்கு கதசங்கசிய அட்டாச்மெண்ட் இல்லாதவனுக்கு. முக்தசிய அப்படின்னா மோக்ஷ மோக்ஷ அர்த்தம் ஞானாவஸ்தத சேதசா எவனுடைய மைண்ட்ல ஞானம்னா ஊன்றி இருக்கோ. யஜ்ஞாய ஆசிரதா கர்ம, யஜ்ஞம்னா அப்போ இந்த காலத்தில் வரைச்சு கர்மயோகம் வச்சுக்கலாம், இல்லை பகவத் ஆராதனை வச்சுக்கலாம். அதனால் செய்யப்படக்கூடிய கர்ம யவன் பண்ணானோ அவனுக்கு அவனுடைய மொத்த கர்மாவும் நசிக்கிறது. இந்த ஆத்ம விஷய ஞானாவசித மனஸ்தேன, ஆத்ம விஷய ஞானாவசித, ஆத்ம விஷயமான ஞானம் அதுலேயே லைட் இருக்கக்கூடிய மனதோட விகத ததிதர சங்கசிய, அதிலிருந்து வேறாகக்கூடிய விஷயங்கள்லேருந்து சங்கம் அட்டாச்மெண்ட் போயிடுறது. ததகேவ நித்தில பரிகிரக மினிர்முக்தசிய, முக்தசிய அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி கீழே பதமுன்னா 21 பதமே தெக்க சர்வ பரிகிரகா, அதே அர்த்தம்தான். நிக்கில பரிகிரக அனைத்து விதமான பரிகிரகம் சேர்த்து வச்சதெல்லாம் விடுபட்ட, அதிலிருந்து விடுபட்டவன். முக்த லட்சண யஜ்ஞாதி கர்ம நிவர்த்தியே, இது சொல்லப்பட்ட இந்த யஜ்ஞங்கள் அதை பண்றதுல வர்த்தமானசிய புருஷசிய பண்ணக்கூடிய புருஷனுக்கு ஒரு ஆத்மாக்கு பந்த ஹேது பூதம் பிராச்சீனம் கர்ம, இது வரைக்கும் பந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய புராதனமாக இருக்கக்கூடிய கர்மாவெல்லாம் என்ன ஆகுது, சமக்ரம் மொத்தமும் பிரதீலியதே நிச்சேஷம் கீயதே, அனைத்தும் நசிந்து விடுகின்றன சொல்லி சாதித்த 23 நிறுத்திப்போம். அடுத்து இந்த இன்ட்ரடக்ஷனை சொல்லி 24 அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். கல்யாணம் தே வேதாந்தே நம